ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವಂದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಭಯಗ್ರೀವಂ ಉಪಾಸ್ಮಹೇ. ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂ ಭುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ಕೃತಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೇಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಯತ್ ಪದಾಂಭೋರುಗಧ್ಯಾನ ವಿದ್ವತ್ಸಾ ಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಿಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ. பண்ணலாம் பன்னெண்டாவது முழுக்க சேன் பண்ணிடலாம். இருபது ஸ்லோகத்தை சேன் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து ஆன் பார் வந்துருவோம். தர்டீன்த்ல தர்டீன்த் ஆரம்பம் கொஞ்சம் நிறைய இருக்கு, அப்புறம் உங்களுக்கு போயிடும். சரி. அத த்வாதசோத்யாய அர்ஜுன உவாச. ஏவம் சததயுக் ಸ್ವಾಂ ಪರ್ಯುಪಾಸತೇ. ಯೇ ಚಾಪ್ಯಕ್ಷರಮವ್ಯಕ್ತಂ ತೇಷಾಂ ಕೇ ಯೋಗವಿತ್ತಮಾಃ. ಶ್ರೀ ಭಗವಾನುವಾಚ. ಮಯ್ಯಾ ವೇಶ್ಯಮನೋ ಯೇ ಮಾಂ ನಿತ್ಯಯುಕ್ತ ಉಪಾಸತೆ. ಶ್ರದ್ಧಯಾ ಪರಯೋಪೇತಾಃ ತೇ ಮೇ ಯುಕ್ತತಮಾ ಮತಾಃ. ಏತ್ವಕ್ಷರಂ ಅನಿರ್ದೇಶ್ಯಂ ಅವ್ಯಕ್ತಂ ಪರ್ಯುಪಾಸತೆ. ಸರ್ವತ್ರ ಗಮ್ಮಚಿಂತ್ಯಂ ಚ ಕೂಟಸ್ಥಮಚಲಂ ಧ್ರುವಂ. ಸನ್ನಿಯಮ್ಯೇಂದ್ರಿಯಗ್ರಾಮಂ ಸರ್ವತ್ರ ಸಮಬುದ್ಧಯಃ. ತೇ ಪ್ರಾಪ್ನುವಂತಿ ಮಾಮೇವ ಸರ್ವಭೂತಹಿದೇರತಾಃ. ಕ್ಲೇಶೋಧಿಕತರಸ್ತೇಷಾಂ ಅವ್ಯಕ್ತಾಸಕ್ತಚೇತಸಾಂ ಅವ್ಯಕ್ತ ಹಿ ಗತಿರ್ ದುಃಖಂ. ದೇಹವದ್ಭಿರವಾಪ್ಯತೆ ಯೇತು ಸರ್ವಾಣಿ ಕರ್ಮಾಣಿ ಮ மஹிசன்யஸ்ய மத்பராஹ. அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். பவாமி நசிராத் பார்த்த மய்யாபேஷித சேதசாம். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய. நிவசிஷ்யசி மய்யேவ அதவூர்த்வம் ந சம்சயஃ. அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். அப்யாஸ யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. அப்யாஸேப்யசமர்த்தோஸி மத்கர்ம பரமோ பவ. மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. உச்சிலமா 20. அதைததப்யசக்தோஸி கர்த்தும் மத்யோகமாஶ்ரிதஃ. சர்வகர்ம ஃலத்யாகம் ததஃ குரு யதாத்மவான். ஞானமப்யாஸாத் ஞானாத் த்யானம் விசிஷ்யதே. ஞானாத் கர்ம ஃல த்யாகஃ. த்யாகாத் சாந்திரனந்தரம். அத்வேஷ்டா சர்வ பூதானாம். மைத்ரஹ் கருண ஏவ ச. நிர்மமோ நிரஹங்காரஃ. சமதுக்க சுக க்ஷமீ. சந்துஷ்ட சததம் யோகி. யதாத்மா திட நிச்சயஃ. மய்யர்ப்பித மனோ புத்திஹி. யோ மத்பக்த ஸமே ப்ரியஹ யஸ்மான்னோ த்விஜதே லோகஹ லோகான்னோ த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹ முக்தோ யஸ்ஸ சமே ப்ரியஹ முக்தோ யஸ்ஸ சமே ப்ரியஹ அனபேக்ஷ ஸ்துதிர் தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த ஸமே ப்ரியஹ யோ ந கிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாகி பக்திமான் யஸ் ஸமே ப்ரியஹ சமஸ்ஷத்ரௌ ச மித்ரே ச தத்ரா மானாபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஸ்ஸங்க விவர்ஜிதஹ துல்ய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ யேன கேனசித் அனிகேதஸ் ஸ்திரமதிஹ பக்திமான் மே ப்ரியோ நரஹ ஏது தர்ம்யாம்ருதமிதம் யதோக்தம் பர்யுபாஸதே ஸ்ரத்தாலா மத்பரமா பக்தாஸ்தேதீவ மே ப்ரியாஹ ஓம் தத்ஸதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன ஸம்வாதே பக்தியோகோ நாம த்வாதசோத்யாயஃ. பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கோம். இந்த அத்தியாயமானது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். உனக்கு சொன்ன மாதிரி கீதையில பிலாசபி இருக்கு, மாரல் வேல்யூஸ் இருக்கு, மோட்சத்தை எப்படி அடையலாம் சொல்லக்கூடிய உபாயம் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட கீதைய வந்து நிறைய பேர் வியாக்கியானம் பண்றா, பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கும் மாடர்ன் இதெல்லாம் கூட பண்ற. கீதை மேல கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன சொல்றா அப்படின்னா, கீதையானது கன்சிஸ்டண்டா ஒரு பிலாசபி டீச் பண்ணல அப்படின்னு சொல்றவாலாம் கூட இருக்கா. ஆனா இந்த வேதாந்தத்துக்குள்ள ஸ்ரீமத்தஸ்தான் பேரு, அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத இவா மூணு பேரும் இந்த ஆச்சாரம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, கீதையானது நிச்சயமா கன்சிஸ்டண்டா ஒரு பிலாசபிய போதிக்கிறது அதுல அவன் உடன்பாடு இருக்கு. ஆனா எந்த பிலாசபின்றதுல வேறுபா இருக்கு. சங்கராச்சாரியாருக்கு அது அத்வைத்தத்தை போதிக்கிறது சொல்ற, மத்வாச்சாரியருக்கு துவைத்தத்தை போதிக்கிறது சொல்ற, பாஷ்யக்காரர் நம்முடைய தர்ஷன ஸ்தாபகரான பாஷ்யக்காரருக்கு விசிஷ்டாத்வைத்தத்தை தான் கீதையானது போதிக்கிறதுன்னு திருவுள்ளம் அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்ப நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய இதுன்னு கேட்டா பிரபத்தி பண்றோம் மோட்சத்துக்கு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணா கூட நம்ம சம்பிரதாயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்பிரதாயம் சொன்னா பிலாசபி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏது சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ரேஷனலிசம் தாட் இருக்கு. எல்லாருக்குமே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற சில பேர் இருக்கா, அத்வைத்தெல்லாம் விஷயம் எல்லாம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் அப்படின்றவா இருக்கா. இன்னொன்னு சில பேர் நம்ம வி என்கவுண்டர் பீப்புள், இப்போ அத்வைத்தத்தை எடுத்துப்போம், அவன் என்ன நினைச்சிருந்துக்கா, அவ நிறைய பிரச்சாரங்கள் நடந்துருக்கான், நிறைய சுவாமிஜி எல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கிளாஸ் எல்லாம் இப்போ உட்காந்துட்டு சில பேருக்கு என்னன்னு கேட்டா அவர் அத்வைத்த ஞானம் ஏற்பட்ட மாதிரி நம்மகிட்ட பிரச்சாரம் பண்றா. இவன் விசிஷ்டாத்வைதிகள்லாம் வந்து அத்வைத்தத்தை கற்றுக்கிறதுக்கு யோக்கியத்தை உள்ளவர்கள், விசிஷ்டாத்வைதத்தை தாண்டிதான் அத்வைத்தம் இருக்கு, அத்வைத்தமானது விசிஷ்டாத்வைதத்தை என்காம்பஸ் பண்ணிட்டு சொல்லிருக்கா நிறைய. இப்ப நம்மளால அதெல்லாம் கவுண்டர் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஞானம் இல்லாம இருக்கு. இப்ப நம்ம வேலை எது பிரச்சாரம் பண்ற வேலை இல்லை, இப்போ அவங்க டைம் இல்லாம யாரும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து வி ஹேவ் டு நோ அவர் எப்படி விசிஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரையும் போய் இதுக்காக வாக்குவாதம் பண்ண போறது இல்லை, யாரையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு காஸ்மோபாலிட்டி சொசைட்டில இருக்கோம், இருந்தாலும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். அப்படி வந்து சொல்ல எங்க சம்பிரதாயம் வேற, இதுதான் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது நம்ம. அதுக்காக சொல்ல வேண்டியது சிலதெல்லாம் அப்படி வரைச்சு இந்த 11 அத்தியாயத்துல பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா, அதாவது பாஷ்யக்காரர் எப்படின்னு கேட்டோம்னா யாரையுமே வந்து அவர் வாக்காள கூட மட்டமா சொல்ல மாட்டார். சில ஆகிரகம் பிடிச்ச ஆச்சாரியெல்லாம் இருக்கா, அவெல்லாம் பாசுரங்கள் கூட இருக்கு, அவளுடைய டீலிங் வேற மாதிரி இருக்கும். ஆனா பாஷ்யக்காரரை பொறுத்த ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் டீல் பண்ணுவார், ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் அவர் வந்து, அதாவது வி ஆர் அகைன்ஸ்ட் தி தாட் ப்ராசஸ் நாட் அகைன்ஸ்ட் தி திங்கர், அதான் நம்மளுடைய இது. நீ நினைக்கிறது சரியில்லை அப்படிதான் சொல்ல முடியாது, அவருடைய சைலியே அப்படிதான். அதனால இந்த இடத்துல 2 அத்தியாயத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல தன்னுடைய மத ஸ்தாபனம் பண்ற சொல்லிட்டு எப்படி அத்வைதமானது பொருந்தாது. அத்வைதம்னு சொன்னா அத்வைதத்துல நிறைய அத்வைதம் இருக்கு, அதுல சங்கராச்சாரியருடைய மாயாவாதமானது ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பாஸ்கராச்சாரியர்னு ஒருத்தர் அத்வைதம் இருக்கு, அவர் சங்கராச்சாரியரை கண்டிக்கிறார் இதெல்லாம் அந்த காலத்துல. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் ஃபாலோவர்ஸ் இல்லாததுனால அவ இதெல்லாம் யாரும் வாசிக்கிறதே இல்லை, அப்படியே போயிருக்கு. யாதவ பிரகாஷன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அத்வைதி தான், ஆனா சங்கர் அத்வைதி இல்லை, அவர் பேதாபேதா ஸ்கூல் தனி, அவர்கிட்டதான் பாஷ்யக்காரர் போய் வாசிச்சார் முதல்ல. அப்படி அத்வைத்தம்னு சொன்னா கூட நிறைய சுத்த அத்வை நிறைய அத்வைத்தியஸ் இருக்கா. ஆனா அதுல சங்கரனுடைய மாயாவாதமானது ரொம்ப பிரபலமா இருக்கு. எப்படி தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு எப்படி மாயாவாதமானது பொருந்தாதுன்னு அழகா ரிப்பீட் பண்றார். அதுல 2 பத்தியத்தை வாசிச்சுட்டு குயிக்கா இந்த அவருடைய கமெண்ட்ரிய வாசிடுவோம். அட்லீஸ்ட் நம்ம கேட்ட புண்ணியமான ஒரு உண்டு, புரியறதோ இல்லையோ நான் சொல்றது, அட்லீஸ்ட் கேட்டது. கேத்ரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரத கஷேத்ர கஷேத்ரஜ்யோ ஞானம் யது தது ஞானம் மதம் மம. ஞானம் தான் மோட்சத்துக்கு வழி, ஞானம் ஞானத்தால் தான் மோட்சம். அப்ப பக்தி பிரபத்திலாம் கூட ஞானத்தினுடைய விகாரம் தான். பிரபத்தின்றது கர்மாவா நம்ம பண்ண ஒரு காரியமா பண்ணா கூட அந்த பிரபத்திக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் ஞானம் தான். நான் பகவானுக்கு சேஷபூதன், என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பகவானோடது அப்படின்ற ஞானம். அதான் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதேஹே ஏவேதி ஆத்மான் முக்ஷிபேத்னு நிச்சயம் பண்ணிக்கணுமா இல்லையா? நிச்சயமான ஞானம் தான் அந்த பிரபத்திக்கும் காரணம். அது ஒருத்தருக்கு பின்னாடி வரலாம் முன்னாடி வரலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆக மொத்தம் ஞானம் தான் மோட்சத்துக்கு அதான் உபநிஷத்து சொல்றது. அப்ப எந்த ஞானம்னா, அப்ப சொல்றார் தன்னை பத்தி சொல்றார், க்ஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞம்னு ஒண்ணு இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞன் ஒருத்தர் இருக்கான், நான் தான் க்ஷேத்திரமும் நான் தான் க்ஷேத்ரஜ்ஞனும் அப்படின்னு சொல்றார். இப்ப இது என்ன அர்த்தம்னா பார்க்கச்சே, அப்ப பகவான் தான் எல்லாம் அப்படின்னு அர்த்தமாயிருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மன்னு ஒரு சுதி வாக்கியம் இருக்கு. என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிறது முழுக்க பிரம்மம் அப்படின்னு இருக்கு. அதே சில பேர் என்ன பண்ணிட்டா, யாதவ பிரகாஷர் பாஸ்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்மம் தான், பிரம்மமே பரிணமிக்கிறது, பிரம்மமே விகாரத்தை அடையதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது அவளுக்கு என்ன சொல்லிட்டா அப்படின்னு கேட்டா, அலை கடல் இருக்கு, இப்ப கடல்ல நுர இருக்கு, அலை இருக்கு, தண்ணி இருக்கு, ஜலம் இருக்கு. எப்படி ஒரு மாறாத ஜலம் இருக்கு, மாறக்கூடிய அலை இருக்கு, அப்ப இன்னும் விகாரம் அடையக்கூடிய நுரை இருக்கணும், இதெல்லாம் எப்படி ஒரு சமுதத்தை சேர்ந்ததோ அது மாதிரி இந்த மொத்தமே பிரம்மத்தை சேர்ந்தது தான். பிரம்மத்துல ஒரு பகுதியே விகாரத்தை அடையிறதுன்னு அவ என்ன பண்ணிட்டா, அத்வைதத்தை சொல்லிட்டு போயிட்டா. சோ பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்ல. அப்ப இவ்வளவு இவ்வளவு மாற்றத்தை விட இவ்வளவு வஸ்துக்கள் இருக்குன்னா கூட எல்லாம் பிரம்மத்துடைய மாற்றம் தான் அவ அப்படி பண்ணிட்டா. ஆனா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாறின வஸ்துக்களுக்கு நிறைய தோஷம் இருக்கு. இந்த தோஷங்கள்லாம் பிரம்மத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தமாயிடும். ஆனா பிரம்மத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால அவளுடைய வாதங்கள்லாம் அவ்வாதம் எல்லாம் வென்றான்னு நம்ம இருந்ததுல பாசுரம் இருக்கு. வாதியர்கள்லாம் பாஷகாரர் வென்றான்னு சொல்லிட்டோம். அப்பனா எப்படி அர்த்தம் பண்றதுன்னு கேட்டா, அப்ப சொல்றார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது எல்லாத்துக்குள்ளயும் பிரம்மமானது அந்தர்யாமியா இருந்துட்டு அந்தந்த வஸ்து அந்தந்த வஸ்துவா இருக்கிறதுக்கு காரணமா பிரம்மம் இருந்துட்டு அந்தந்த வஸ்துவை நியமிக்கிறது. ஆக மொத்தம் வஸ்துக்களும் உண்மை, பிரம்மமும் உண்மை. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னு கேட்டா, அந்த வஸ்துக்கள்லாம் தானா தனித்து இருக்கு. இப்ப நீங்க நம்ம உட்காந்துருக்கோம், இப்ப நான் இருக்கேன், நீங்களாம் இருக்கேன்னா, ஒவ்வொருத்தரும் வியக்தியா தனியா சரீரம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. இது இப்ப ஸ்திதியில இருக்கு. இப்போ இப்ப பழைய வந்தது வச்சுக்கோங்க, பழைய வந்த என்ன ஆகும்னா மொத்தம் டிசால்வ் ஆகி எல்லாம் கலந்து கட்டி இப்படி அப்படி இருக்குச்சே. இது இந்த அப்ப போய் பார்த்து இது ஸ்ரீராமன், இது இப்ப நீங்க, இது உங்க கை கால்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, எல்லாம் எல்லாம் கலைஞ்சு போய் பிரிஞ்சு பார்ட்ஸ் எல்லாம் பிரியுது பாருங்க. இந்த புதுப்பேட்டை போனா தெரியும், மொத்த வண்டியும் பிரிச்சு போட்டிருப்பா எல்லாத்தையும் அங்க, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இது அந்த வண்டி சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதும் கூட எல்லா விஷயமும் பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கு. அப்ப சிருஷ்டி நடன்னு கேட்டா மறுபடியும் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. ப்ராசஸ் ஆரம்பிக்கச்சு, இந்த சேத்தன வஸ்துக்கள்லாம் ஒரு அச்சேத்தன வஸ்து சரீரமா எடுத்துட்டு அதாவது தங்கள் சேத்தனத்துக்கு சைத்தன்யத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மாக்கு ஏற்ற மாதிரி இயங்க ஆரம்பிக்கிறது. அப்ப அவைகளுக்கு தனித்தனியா பேர் ரூபம் கிடைக்கிறது. மறுபடியும் பழைய காலத்துல எல்லாம் அந்த நேமர் ஃபார்ம்லாம் போய் மறுபடியும் ஒரே இருக்கு. ஆனா அப்படி கலந்து கட்டி இருந்தா கூட அது அது அதுக்கு தனியே இன்ஸ்டன்ஸ் உண்டு அந்தந்த ஆத்மாக்கு. ஒரு ஆத்மா அப்படியே பெருமாளுக்கு ஐக்கியத்துல அடையாது. ஏன் இவ்வளவு மோட்சத்துக்கு போனா கூட அந்த ஜீவாத்மா தனியா தான் இருக்கும் அப்படின்னு சம்பிரதாயம். அதுக்கும் தனியா அறிவு உண்டு, தான் இருக்குன்னு தனக்கு தெரியும். பகவான் சேஷ போதும் ஞானமானது அதுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்ப சொல்ற க்ஷேத்திரமும் நானே, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு போட்டுண்ட. இதுல சம்ஸ்கிருதத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்கும் சுவாரஸ்யம் உண்டு. ச அபி இந்த தமிழ்ல உம்முன்னு சொல்லுவோம், உண்மை உம்முன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் சுவாரஸ்யம் உண்டு. க்ஷேத்ரஜ்ஞனும் நானே அப்படின்னு சொன்னதுனால பாஷ்யகர் சொல்றார், அப்ப க்ஷேத்ரமும் எம்பெருமானே. ஆனா இப்போ அத்வைதம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, க்ஷேத்ரஜ்ஞன் பிரம்மம்ன்றது அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவளை தான் சொல்றா ஜீவாத்மாக்கள் பிரம்மம் தான். ஆனா இப்ப ஜெகத் என்ன பண்றது, இப்போ ஜெகத் கிடையாது பிரம்மம் ஆக முடியாது அவ மதம் பிரகாரம். அதாவது ஜீவாத்மாக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியத்தை சொல்லிடலாம், ஏன்னா ரெண்டுமே ஞானம் சுரூபம் தான். ஆனா ஜெகத் இருக்கு இல்லையா, மேட்டர், மேட்டரும் பிரம்மமும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால அவளுடைய வழி என்ன கேட்டா, அந்த மேட்டர்ன்றது மித்யா, ஜெகத்ன்றது மித்யா, ஞானம்ன்றது ஜெகத் இருக்காதுன்னு சொல்லிடுவேன். ஆனா பாஷ்யக்காரருடைய நிர்வாகம்னு கேட்டா, எப்படி சரீராத்ம பாவம் இருக்கா இல்லையா, இப்ப இந்த சரீரத்துக்குள்ள நம்ம ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்கோம். அப்ப இருந்தா கூட இந்த ஜீவாத்மாவை குறிப்பிட்டு சொல்லிச்சு, இந்த சரீரத்து மூலமா தான் குறிப்பிட்டு சொல்றோம். இப்ப ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தான் ஸ்ரீராம்னு குறிப்பிடப்படுறோம். அதே மாதிரி உலகத்துல எந்த வஸ்துவை எடுத்து நம்ம அந்த வஸ்துவை சொன்னா கூட அந்த வஸ்து அதுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பிரம்ம பரியந்தம் போறது. அது சேத்தன வஸ்துவா இருந்தா அந்த சரீரம் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை இயக்கக்கூடிய பிரம்மம் வரைக்கும் போறது. அச்சேத்தனமா இருந்தா அந்த அச்சேத்தனத்துக்குள்ள எம்பெருமான் இருக்கா, அதுவும் அனைவரும் ஜீவன் ஆத்மா பிரிஷன் வரப்போறது. இது மாதிரி முதல்ல இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞையோ ஞானம், இப்படிப்பட்ட க்ஷேத்திரம் என்ன, க்ஷேத்ரஜ அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா. இந்த ஞான எழுத்து அறிபவன் சொல்றது, நோயர் இப்படி சொல்றோம் இல்லையா, ஞான நோயர். அப்ப க்ஷேத்ரஜன் அப்படின்னா க்ஷேத்திரத்தை அறிபவன். நமக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா, இப்ப நமக்குன்னு சொல்லச்சு என்னன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரியமா நம்ம ஆத்மா, இந்த ஆத்மா தான் இப்ப பேசுறது. இந்த உடம்பு க்ஷேத்திரம், இப்ப இந்த ஆத்மாக்கு இந்த உடம்பு இருக்க தெரியுது. அவேர்னஸ் இருக்கு. அவேர்னஸ் சொல்றான் சயின்ஸ்ல, கான்சியஸா சொல்றான். அப்ப இந்த உடம்ப தெரிஞ்சிருக்கு, இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள பரவி இருக்கு. அதனால இந்த உடம்பானது க்ஷேத்திரம், அதை தெரிஞ்சிருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிறதுனால க்ஷேத்திரஜன் ஜீவாத்மாக்கு பெயர். சாங்கியன் கூட ஜீவாத்மாவை ஞான் தான் சொல்றான், அப்படின்னு சொல்றான். அப்ப ஞகனால நோயர் அர்த்தம், அதான் சர்வஜன். ரசஜன் ஒரு பெயர் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா டிசியில படிச்சு ஒரு ஆந்திராவில் பையன் வந்தான், அப்பதான் சம்ஸ்கிருதம் தெரியாது. ரசஜன் பேர் என்ன ரசஜன் பேரா இருந்தா இப்ப புரியுது அந்த பேரோட சுவாரஸ்யம். இந்த கணவசியம்லாம் சொல்றோமா இல்லையா, அது மாதிரி ரசஜன் அதுக்கு சம்ஸ்கிருத பெயர். அந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறான்னு இருக்கா. தேவ மனுஷியாதி இது பாருங்க, கமெண்ட்ரி பாருங்க. தேவ மனுஷியாதி சர்வ கஷேத்ரேஷு வேதித்ருத்வ ஏகாக்காரம் க்ஷேத்ரஜ்ஞம் ச மாம் வித்தி. இப்போ ஸ்லோகத்தை கவனிச்சேன்னா க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தின்னு ஒருமையில சொல்லியிருக்க. நத்தேவாகம் ஜாத்துநாசம் ஸ்லோகத்துல ரெண்டாவது தெரியாத சொல்லிச்சு நேமே பண்மையில சொன்ன, நான் இருக்கேன் நீ இருக்க இவாள்லாம் இருக்கான்னு பண்மையில சொன்னார். ஆனா இங்க வரைச்சே ஜீவாத்மாவும் நானே அப்படின்னு சொல்ல, இப்ப ஜீவாத்மாக்கள்லாம் ஒட்டரா பல பேரான்னு கேட்டா அதுக்கு சொல்ற தேவ மனுஷன் சர்வ கஷேத்ரேஷு, தேவன் மனுஷன் அப்படின்னு திரியக்கள் இருக்கணும் எல்லா கஷேத்திரங்களிலும் எல்லா சரீரத்திலையும். வேதி திருத்துவ வேதித்தான்னு சொன்னா அறிபவன். அப்ப வேதி திருத்துவ ஏகாக்காரம் கஷேத்ரஜ்ஞம், இப்ப எத்தனை சரீரத்துல வேறுபாடு இருந்தாலும் அந்த சரீரத்துக்குள்ளலாம் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது சேம். மாம்பழம் இனிக்கும் சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மாம்பழம் தான் இனிக்கும். உடனே எல்லாரும் இந்த மாம்பழம் இனிக்குமா இந்த மாம்பழம் இனிக்குமா கேக்குறது இல்ல, மாம்பழம்னா இனிக்கும்னு சொன்னா அப்ப ஒருமையில தான் சொல்றோம். ஆனா அது என்ன தாத்திரம் கேட்டா எல்லா மாம்பழமே இனிக்கும் தான் அர்த்தம். அது மாதிரி இடத்துல வேதி திருத்துவ ஏகாக்காரம் க்ஷேத்ரஜ்ஞம் மாம்பித்தி அஸ் அ கிளாஸ் ஜாத்தி ஏக வச்சனும் பேர், ஜாத்தி ஏக வச்சனும் பேர். ஜாத்திக்கெல்லாம் ஏக வச்சனா சொல்ற வழக்கம் உண்டு. மனுஷன் தான் சூடு சொல்லணும் சொன்னா வச்சுக்கோ, மனுஷன் தான் சொல்றோம் அதுல. அப்ப என்ன அர்த்தம், மனித பிறவி மனுஷனா கூட எல்லாரும் அந்த தற்பனை. அது மாதிரி அர்த்தம் மதாத்மகம் வித்தி. இப்ப உடனே குவாலிஃபை பண்ணிட்டார் மாம் வித்தி அப்படின்னா, நான் நானே ஆக அறிந்து கொள் அப்படி சொல்ல, மதாத்மகம் என்னை எனக்கு நான் நான் தான் அதுக்குள்ள கூடிய ஆத்மா, நான் அவைகளுக்குள்ள ஆத்மாவா இருக்கேன். எப்படி இந்த மொத்த சரீரம் இருக்கு, கை கால் விவகாரம் இருந்தா கூட இந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மாவோட உள்ளுக்குள்ள இருந்துருக்கு இல்லையா, ஆத்மாக்கு சரீரமா இருக்க மாதிரி மொத்த இந்த க்ஷேத்ரஜ்ஞெல்லாம் எல்லாருமே வந்து எம்பெருமானுக்கு சரீரமா இருந்திருக்க. க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி இது அபிசப்தாத்து க்ஷேத்திரம் அபி மாம் வித்தி இது உக்தம் ஹி அவகம்யதே. இப்ப என்ன புரியுறது, இப்போ அபிசப்தம் போட்டுக்காரு என்ன சுவாரஸ்யம் கேட்டா, அபிசப்தத்தினால க்ஷேத்திரமும் நானே அப்படின்னு தெரியறது. ஆனா ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் மாம் வித்தின்னு சொல்லல, மூணு விஷயங்கள் இருக்கு, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ஈஸ்வரன் இருக்கு. ஸ்லோகத்துல க்ஷேத்ரஜம் சாப்பி மாம் வித்தி தான் இருக்க ஒழிய க்ஷேத்திரம் மாம் வித்தின்னு சொல்லல. ஆனா அது எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னு கேட்டா அபிசப்தத்தினாலேயே க்ஷேத்திரம் க்ஷேத்திரம் அபி மாம் வித்தின்னு தெரிகிறதுன்னு போட்டுருந்தான். யதா க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ விசேஷண தைக சுபாவதையா அவ்வளவுதான் அப்ப இந்த ஆத்மா இந்த க்ஷேத்திரத்தை சரீரத்தை ஆத்மாவை கொண்டே குறிப்பிடுறோம். அது மனுஷ சுபாவமா இருக்கு மனுஷன், மிருகமா இருக்கு மிருகம்னு அதுக்கு பெயர் வருது. அது எப்படின்னா அதுக்கு என்னுடைய மத் விசேஷத்தைக சுபாவத்தையா மத் அப்ரதக் சித்தேகே சாரி தத் அப்ரதக் சித்தேகே தத் சாமானாதிகரணியனேவ நிர்தேசம். அப்ப ஆத்மாவானது இந்த சரீரத்துல இருக்கிறதுனால அந்த ஆத்மா முன்னிட்டே நம்ம என்ன பண்றோம் அதை நம்ம குறிப்பிடுறோம். ததா க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞஸ்ச மத் விசேஷணதைக சுபாவதையா மத் அபிரதக் சித்தேஹே மத் சாமானாதிகரண்யன ஏவ நிர்தேஷ்யோ புத்தி. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் மேல ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போனா திடீர் அந்த ஆத்மாக்குள்ளேயும் பகவான் அந்தரியாமியா இருக்கிறதுனால அப்ப பகவானை முன்னிட்டுதான் இப்ப என்ன இருக்கு மொத்தத்துக்கும் பேர்லாம் கிடைக்கிறது. அப்ப பகவான் எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மாவா இருந்துருக்கான். அப்ப ஜீவாத்மாக்களும் இந்த பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமா இருந்துட்டு இருக்கு. இப்ப இதனால ஒரு ஏகத்தா கிடைக்கிறது, இதெல்லாம் யூனிட்டி கிடைக்கிறது. இப்ப இப்ப இப்படிப்பட்ட பிரம்மம் ஒண்ணு, அதுதான் நம்ம சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைதம். நம்மளும் பிரம்மம் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அந்த பிரம்மமானது எப்பயுமே விசிஷ்டமா இருந்துருக்கு. எந்த தசையிலையுமே அது என்ன இருக்குன்னு கேட்டா அந்த ஜீவாத்மாக்களோடையும் இந்த பிரபஞ்சத்தோடையும் சேர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மமானது ஒண்ணு. பக்ஷதிஹி க்ஷேத்ராத் க்ஷேத்ரஜ்ஞாச்ச பத்த முக்தோபயாஸ்தாத் க்ஷராட்சர சப்த நிர்திஷ்டாத் அர்த்தாந்தரத்வம் பரச பிரம்மணா வாசுதேவஸ்ய. சிலப்பர பதிமூணாவது பதினஞ்சாம் அத்தியாயத்துல இப்படி இந்த க்ஷேத்திரத்தை காட்டிலும் க்ஷேத்ரஜ்ஞனை காட்டிலும் பத்த முக்த இந்த ரெண்டு தசையை காட்டிலும் க்ஷராட்சர சப்த நிர்திஷ்டாத் க்ஷரம்னா க்ஷேத்திரம், இந்த பத்த முக்த சிலப்பரம் இவாள காட்டிலும் அர்த்தாந்தரத்துனா வேறொரு அர்த்தமாக ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? பரபிரம்மம். அவன் தான் வாசுதேவன். துவாயோ புருஷோ லோகே க்ஷரச்சாட்சர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி குட்டஸ்தோக்ஷர உச்சதே. பத்ரா இருக்கக்கூடிய க்ஷரனா இருக்கான், மாறாதவன் அக்ஷரனா இருக்கான். உத்தம புருஷஸ்து அந்யா. இப்ப இவாள காட்டிலும் இந்த க்ஷரன்ற பதத்தினாலையும் அக்ஷரன்ற பதத்தினாலையும் குறிப்பிடப்படக்கூடிய ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறாக புருஷஸ்து அந்யா. அவன் யாரும் கேட்டா பரமாத்மா இது உதாரணத்தா, அவனுக்கு பரமாத்மான்னு பெயர் இருக்கு. யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய மூன்று உலகங்களையும் புகுந்து விபர்த்தி அவ்யய ஈஸ்வர தரிக்கின்றான் ஈஸ்வரன் அவனுக்கு பெயர். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹ. அதனாலேயே எனக்கு பகவான் சொன்னா எனக்கு புருஷோத்தமன் பெயர். ஏன்னா எல்லா காட்டிலும் விலட்சணமா இருந்துட்டு அனைத்து எல்லா விஷயங்களுக்குள்ளயும் புகுந்து நான் தரிக்கிறேன் நியமிக்கிறேன் ரீதியில. பிருத்திவியாதி சங்காத ரூபச க்ஷேத்ரஸ்ய க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ச பகவத் சரீரதைக சுபாவ ஸ்வரூபதையா பகவத் ஆத்மகத்வம் ஸ்ருதயோ வதந்தி. இது நான் சொல்லல, ஸ்ருதிகள் தான் சொல்றதுன்னு சாரி பகவான் பாஷகர் சொல்ற. பிருத்திவியாதி சங்காத ரூபச க்ஷேத்ரம்னா என்னன்னு கேட்டா க்ஷேத்திரத்தையும் நம்ம என்ன பிரேக் டவுன் பண்ணலாம். பண்ணா அந்த பிருத்திவியாதி பஞ்சபூதங்கள் தான் உடம்புன்றது தானே. இயற்கை ஈதினார் தமிழ்ல போடுறான், தமிழ் பத்திரத்துல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்ல ஓட்டுறான் இயற்கை ஈதினார். என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருதத்துல பஞ்சத்துவம் கதகான்னு பெயர் இருக்கு. பஞ்சத்துவம்னா இந்த பஞ்சபூதமா பூதத்துடைய சேர்க்கையுடைய சரீரமானது மறுபடியும் பிரிஞ்சு அந்தந்த பூதத்துக்கு அந்த போய் சேர்றது, அதான் இயற்கை ஈதினார் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்ப அந்த சரீரமானது மறுபடியும் இயற்கையோட போய் சேர்ந்துடுறது தற்பனிவார். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜன் ரெண்டுமே என்னன்னு கேட்டா பகவத் சரீரத்தா ஏக சுபாவ சுரூபத்தையா பகவத் ஆத்மகத்துவம் ஸ்ருதயோ வதந்தி. எல்லாமே பகவானை ஆத்மாவாக உடையவைகள். என்ன சொல்லியும் கேட்டா எஸ் பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரோ எம் பிருத்திவீ நவேத எஸ் பிருத்திவீ சரீரம் எஸ் பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷதே ஆத்மா அந்தர்யாம் அமிர்தான்னு பிரதான உபதேசத்துல உபதேசமா வருது. எவன் இந்த பூமியில இருந்துட்டு பூமிக்குள்ள இருந்துட்டு பூமியை நியமிக்கிறானோ, பூமி எதை அறியாதோ, பூமிக்கு தெரியாது, அப்படிப்பட்டவன் தான் உனக்குள்ளே இருக்கான். அவன் தான் தே அந்தர்யாம் அமிர்தான்னு ஒன்னு ஒன்னா காட்டி உபதேசம் பண்றான். அந்த பூமியை காட்டி அப்படி ஆரம்பிச்சு ஏன் ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மன ஆத்மனஹா அந்தரோ யமாத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோ யமயதி சதே ஆத்மா அந்தர்யாம் அமிர்தான்னு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி ஆத்மாக்குள்ளையும் அந்தர்யாமியா இருந்துட்டு நியமிச்சுட்டு தரிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவனை அந்த ஆத்மா அறியாது. நமக்கே தெரியல, இப்போ நாம இருக்கிறது முதல்ல நமக்கு தெரியல, நமக்குள்ள பரமாத்மா இருக்கான்றது இன்னும் நம்ம கேட்க வேண்டாம், டிஃபிகல்ட் க்வெஸ்சன் அது. அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சுத்தி சொல்றது. அப்போ இந்த ஆத்மாவானது எம்பருமானுக்கு சரீரமா இருந்திருக்கு, அப்படிப்பட்ட ஆத்மா தான் உனக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அமிர்தமா இருக்குன்னு உபதேசமானது போறது. அப்படி பாஷைக்கு என்ன பண்றது, இதுக்கு அந்தர்யாம பிராமணம்னு பேர் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றது. இதமேவ அந்தர்யாமிதையா சர்வக்ஷேத்ரஜ்ஞானாம் ஆத்மத்வேன அவஸ்தானம் பகவத் சாமாதிகரண்யேன வியபதேச ஹேதுஹு. இதுதான் காரணம், எதுக்கு பகவான் தான் ஆத்மா, எல்லாத்துக்கும் ஆத்மா வந்துட்டு இருக்கா, மிச்சம் எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்குன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் காரணம், ஸ்ருதி தான் காரணமா இருந்திருக்கு. அகம் ஆத்மா குடாகேஷு சர்வபூதாசயஸ்தித்தா. இப்ப கீதையிலேருந்து பிரமாணத்தை எடுத்து காட்டுறார், அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூத பூதாசயஸ்தகன்னு பார்த்துட்டு பத்தாவது அத்தியாயத்துல நததஸ்தி வினா எஸ்து எது சியான் மயா பூதம் சராச்சரம். நான் இல்லாம எந்த வஸ்துவும் கிடையாது தாற்பயமா இருக்கு. விஷ்டவியாகம் இதம் கிருத்தம் ஏகாம்சர சிதோ ஜகத்துன்னு அப்பயும் அதையும் பார்த்தோம். இந்த மொத்த ஜகத்தும் எனக்கு ஏதோ ஒரு ஏக தேசத்துல ஒரு அம்சமா இருந்துருக்கு, தாங்கின்னு இருக்குன்னு சாதிக்கிறேன். புரஸ்தாத்து உபரிஷ்டாச்ச அபிதாய மத்தியே சாமானிகரண்யன் உபதேசத்தி, முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு நடுவுல வந்து இந்த இந்த இந்த பாவத்தை வெளிப்படுத்துறார். ஆதித்யானவகம் விஷ்ணுன்னு ஒரு ஒரு ஆப்ஜெக்டா சொல்லி அதுல நான் எல்லாத்தில் இருந்திருக்கேன்னு அங்க சாதிச்சார். எது இதம் கஷேத்ர கஷேத்ரஜ்ஞயோகோ விவேக விஷயம் தயோகோ மதாத்மகத்வ விஷயம் ஞானம் உக்தம் ததேவ உபாதேயம் ஞானம் இது மம மதம். எது இப்ப அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, அடையப்பட வேண்டிய ஞானம் எதுன்னு கேட்டா, கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு, கஷேத்ரஜ்ஞன் ஒருத்தர் இருக்கா, ரெண்டுத்துக்கும் ஆத்மாவா நான் இருக்கேன் அப்படின்ற ஞானம் இருக்கு இல்லையா, இதுதான் விசேஷமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானம். கேசி தாகு அப்படின்னு போட்டு நடிப்போம். கேசி தாகுன்னு சொன்னா அத்வைதத்தை நிரசனம் பண்ற, அத்வைத மதமானது செல்லாது. ஏன்னா சொல்ல போற கஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி இது சாமானாதிகரண்யன ஏகத்துவம் அவகம்யதே. வெறும் கஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு சொன்னதுனால கஷேத்திரத்தை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துட்டா இது நாங்களும் ஒத்துக்கிறோம், ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஐக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்றா. ததஸ்த ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அஜ்ஞானாத் கஷேத்ரஜ்ஞத்வம் இவ பவதி இது அபிவகந்தவ்யம். இப்ப அத்வைத்தத்தை சொன்னாதான் புரியும். அவ என்ன சொன்னான்னா, பிரம்மமானது எல்லாத்துக்கும் நிர்குண பிரம்மம் சொல்றா, பிரம்மத்தை முதல்ல ரெண்டா பிரிக்கிறா, நிர்குண சகுண பிரம்மம்னு அதெல்லாம் கிடையாது சொல்ல போறாரு. அப்ப வெறும ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு விஷயங்கள் கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான். அதனால ஏதோ வஸ்து இருக்கு, பிரம்மம்னு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துக்கு மாயையோட சம்பந்தம் ஏற்படுறது, அதுக்கு காரணம் கேட்காதீங்கன்னு சொல்றேன். ஷடஸ்மாக மனாதேகன்னு முதல்ல சேர்த்து சொல்லிடுவா. நீங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்காம இருந்தா நாங்க எங்க சித்தாந்தத்தை சொல்றோம் தான் அவளோட வாதமே. ஆறு விஷயங்கள் கேட்கக்கூடாது, மாயை எப்படி வந்தது, எப்ப முத முதல்ல சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு கேட்காதீங்க அப்படின்ற. அப்ப சொல்ற இந்த பிரம்மத்துக்கு மாயோட சம்பந்தம் ஏற்படுச்சே, பிரம்மமானது ஈஸ்வரன்னு ஆறு. அப்ப இந்த ஈஸ்வரனுக்கு ரூபம் இருக்கு, நாமம் இருக்கு, குணங்கள் இருக்கு, அவளை ஒத்துக்கிறான். ஆனா சுவாபாவிகமா இல்ல, பெருமாளுக்கு சுவாபாவிகமா அந்த குணங்கள்லாம் கிடையாது, சுவாபாவிகமா அந்த பெயர்லாம் கிடையாது. மாயையோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். மாயையோட சம்பந்தம் இல்லாட்டி அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிர்குண பிரம்மம்னு அவளுடைய வாதம் அதான் போட்டுன்ற. சத்த ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அஜ்ஞானாத்து, சத்தா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானாத்து மாயையா கஷேத்ரஜ்ஞத்வம் இவ பாதி, அவனுக்கு கஷேத்ரஜ்ஞன் மாதிரி அவனும் இருக்கான்னு தெரியுது. தன் நிவர்த்தியர்த்தக ச அயம் ஏகத்துவ உபதேச, அதை போக்கடிக்கிறதுக்காக இந்த உபதேசம் பண்றான்னு அவ சொல்றான். இது எதுக்கு இந்த ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னா, அவ சொல்ற அத்வைத ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகம் அண்ணது இருக்கு அப்படின்னு சாதிக்கார். ஈஸ்வரனே என்ன சொல்றான் வந்து, நீ நானும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு உபதேசம் பண்றான்னு அவ சொல்றான். அது செல்லாதுன்னு சொல்ல போறது. இப்ப அனையிலச்ச ஆப்ததம பகவத் உபதேசேன ரஜ்ஜு இயம் பண்ணும் பண்ணலப்பார் கயிறுதான்னு ஒருத்தர் நன்னா தெரிஞ்சவர், இவனுக்கு அவன் மேல விசுவாசம் இருக்கணும். அவர் எங்க பொய் சொல்றதா வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் உன பத்தி நீ போயிட்டு வான்னு சொல்லுவார். அப்ப இல்லையா பொய் சொல்ல மாட்டாருன்னு ஒருத்தர் வந்து இது பாம்பு இல்ல கயிறுன்னு சொன்னப்பறந்தான் அவனுக்கு என்ன ஆறுது, அந்த பாம்புன்ற பிரமையானது போறது. அது மாதிரி ஆப்ததம பகவத் உபதேசர் கிருஷ்ணன் யாரு, ஆப்ததமன் அதை ஒத்துக்கிற மோஸ்ட் ரிலையபிள் பர்சன். அவன் வந்து என்ன சொல்றான், இது ஆத்ம உபதேசேன சர்பத்த பிரம நிவர்த்திவத் க்ஷேத்ரஜ்ஞத்வ பிரமோ நிவர்த்ததே இது. அவன் சொல்றான் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு. ஒண்ணு எப்படி ஐக்கியம், பகவான் பரமாத்மா தான் மாயினால சம்பந்தப்பட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரனா போறது, இன்னொரு பக்கம் ஜீவனா வருது சொல்றான். மாய நடுவில் இருக்கு பகவான், மாயாவோட சம்பந்தப்பட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரனா பாதிக்கிறான், இன்னொரு பக்கம் ஜீவாத்மாக்களா பாதிக்கிறான். அவளுடைய வாதம் இத போக்கத்துக்காக வந்ததா இந்த உபதேசம்னு அவ சொல்றா. தே பிரஷ்டவியாக அப்படின்னு கேட்டா அவளை பார்த்து இந்த கேள்வி கேட்கறான். என்ன கேட்கறன்னா, அயம் உபதேஷ்டா பகவான் வாசுதேவ பரமேஸ்வர கிம் ஆத்ம யாத்தாத்மிய சாட்சாத்காரேன நிவர்த்த அஜ்ஞான உதன இதி. உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம், நீங்க சொல்ற இந்த வாசுதேவன் பகவான் சர்வேஸ்வரன் இந்த ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தை அடைஞ்சு அஞ்ஞானம் போனவனா இருக்காரா இல்லையா? நான் உபதேசம் பண்ணிச்சு அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. அப்ப உங்களை பார்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம், என்னன்னா இப்படி இந்த உபதேசத்தை பண்ண கிருஷ்ணன் வாசுதேவன் வந்து அஞ்ஞான சம்பந்தமே இல்லாம ஆத்ம ஞானத்தை குருவா இருக்கா இல்லையா, அப்படி இருக்கானா இல்லையா அப்படின்னு கேள்வி. என்னன்னா ரெண்டு பக்கம் மாட்டிப்பாவா, எஸ் ஆர் நோ பதிலே சொல்ல முடியாது. எஸ்னா இங்க பிடிப்போம், நோனா அங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்றேன். இப்ப கேக்குற நிவர்த்த ஞான சேது, சரி நிவர்த்த அஜ்ஞான சேது, அஜ்ஞானம் போனவா இருந்தான்னா சரி, நிர்விசேஷ சின்மாத்மிக ஸ்வரூபே ஆத்மனி அசத்ரூப அத்தியாச சம்பாவனையா அசம்பாவனையா கௌந்தேயாதி பேத தர்சனம் தான் பிரதி உபதேசாதி வியாபாரஹச்ச ந சம்பவதி. இப்ப பகவானுக்கு அப்படியே ஆத்மையில பிரதிஷ்டிதமா இருக்கா வச்சுக்கோங்க, அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்கு தன்னை தவிர எதுவுமே பாதிக்காது. அப்ப அர்ஜுனன் எதிர இருக்காட்டது தெரிஞ்சதுன்னா அப்ப அஜ்ஞானம் போலனாயிரும். நல்லா புரிஞ்சுன்னா அத்வைத ஞானம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுறது வச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே அவளுக்கு தெரியவே கூடாது, அகம் பிரம்மாக்கு உட்காந்துக்கணும். ஆனா அப்ப பிரவருத்தியே இருக்கக்கூடாது அவளுக்கு, இல்ல இல்ல இவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அத்வைத ஞானம் சரியா ஏற்பட்டு. அப்ப எதிர அர்ஜுனன் இருக்கான்றது அவளுக்கு தோணக்கூடாது, ஏன்னா அவ பூர்த்தியா ஞானத்துல இருக்கணும் இல்லையா. அதான் சொன்னாரு இப்போ கிம் ஆத்ம யாத்தாத்மிய சாட்சாத்காரேன நிவர்த்த ஞானக, ஆம் நிவர்த்த அஜ்ஞான நிவர்த்த அஜ்ஞானக அப்படின்னு சொன்னா நிர்விசேஷ சின்மாத்திரிக சுரூப்பே ஆத்மனி, எந்த விதமான விசேஷமும் இல்லாத ஆத்மால இருக்கிறவாளுக்கு அசத்ரூப அத்தியாச அசம்பாவனையா. இப்ப எப்படி கயிற்றுல பாம்பு தோணுன மாதிரி அர்ஜுனன் தோண்டினான்னு சொன்னா ஒத்துக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல அவளுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால அது பாம்புன்னு தோணித்து, ஞானம் இருக்கணும் தெரிய போறது இல்லையே இல்லையா. அதனால கௌந்தேயாதி பேத தர்சனம் தான் பத்தி உபதேசாதி வியாபார ஆச்சார சம்பவத்தி, அவன் யாருக்கும் உபதேசம் பண்ண போறது இல்லை, ஏன்னா பூர்த்திய ஞானத்திலே இருந்துட்டு இருக்கான் சரியா. அத்த ஆத்ம யாத்தாத்த சாட்சா்காரா பாவாத்து அனிவர்த்த அஜ்ஞான தர்ஹி தச அக்னியத்வாதி ஏவ ஆத்ம ஞானோபதேசாரம்பம் ந சம்பவதி. இல்ல இல்ல இன்னும் ஞானம் பூர்த்தியா ஏற்படலன்னு சொன்னா அப்ப அத்வைத ஞானத்தை போதிக்கிறதுக்கும் அப்ப செல்லாது, அதுவும் செல்லாது. அதுக்கு இன்னொரு கோட்டி வைக்கிற இங்க இல்ல தத்த பட்டவத்து அப்படின்னு சொல்லுவான். ஒரு துணி இருக்கு, துணி எரிஞ்சு போயிட்டு வச்சிருக்கோம், அப்படியே மடிப்பு கலையாம துணி வச்சிருக்கோம், எரிஞ்சு போயிட்டுன்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும், அந்த எரிஞ்சு போன இது அப்படியே இருக்காமலே இருந்துருக்கும் ஒரு ஒரு கட்டம் வரைக்கும். அதே மாதிரி சக்கரத்தை சுத்தி விடுறோம், சக்கரத்தை சுத்தி விட்டு வச்சிருக்கோம், கை எடுத்துட்டு வச்சிருக்கோம், கொஞ்ச நாள் ஆகும் நிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா கூட வெட்டலாம்னு சொன்னா அதுவும் முடியாதுன்னு கண்டிப்பா அது இதுல இல்லை. குருவுக்கு இல்ல அவருக்கு அத்வைத ஞானம் வந்துருத்து வந்தாலும் கொஞ்சம் சொச்சம் மிச்சம் அஞ்ஞானம் இருக்கணும் சொல்ல முடியாதுன்றதுக்காக அப்படி சொல்லுவார். அங்க இருந்தது அது இங்க போகல, ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இங்க. அவர் ஆத்ம ஞானத்திலேயே இருக்கான்னு சொன்னா அர்ஜுனனுக்கு தெரியக்கூடாது அவருக்கு, ஏன்னா அவர் தன்னுடைய ஞானத்துல பிரதிஷ்டமா இருக்க. அப்ப அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு நான் ஞானத்தை ஏற்படுத்தேன்ற பிரபத்தி இருக்காது. இரண்டாவது ஞானம் ஏற்படலன்னு சொன்னா பூர்த்தியை ஏற்படலன்னு சொன்னா அவருக்கு உபதேசம் பண்ணவும் செல்லாது, இதுதான் வாதம். அதனால பகவான் தனியா இருக்கா ஜீவாத்மா தனியா இருக்கான்றது சித்தமா இருக்கு, என்ன சம்பவத்தை சரியா அதான் போட்டுனர். உபதேசந்து தே ஞானம் ஞானினக தத்வதர்ஷினா இவரே சொல்லியிருக்கார் நல்ல அத்தியாயத்துல, தத்வத்தை அறிந்தவர்கள் உபதேசந்துன்னு சொல்லியிருக்கார். யார் பண்ணுவா அப்போ நான் தான் பிரம்ம சார் இது இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் இருந்தவங்க போய் உபதேசம் பண்றதுக்கு இப்போ இந்த காலகட்டமா இருக்கு, இப்போ காலக்ஷேபம்லாம் பண்ணலாம்னா ஒருத்தர் வரமாட்டேன்ற வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்ப அது மாதிரி யாருக்கு பண்ணுவாங்க பண்ண முடியாது இல்லையா, அப்ப இன்னொருத்தர் கண்டிப்பா வரும். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடும். உபதேசந்திப்பே ஞானம் ஞானினக தத்வதர்ஷினா பகவான் சொல்லியிருக்கான் அப்போ. அப்ப இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, இருக்கிறது அத்வைதம் தான், நான் தான் பிரம்மம் நீயும் பிரம்மம் ரெண்டு பேரும் ஒண்ணு வேற யாரும் இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த வார்த்தைகள்லாம் அனர்த்தமா போயிடும். எப்ப ஆரம்பத்தையும் தெரிஞ்சிருக்கான் அதெல்லாம் மறந்துடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரம் பன்னெண்டு அதிகாரம் சொன்னதே வேஸ்டா போயிடும். இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அத்வைதத்தை நம்ம இதில் ஒத்துண்டோம் தான். அதை ஏவம் ஆதிவாதா அநாகலித ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராண நியாச சதாச்சார ஸ்வவாக்கிய விரோதைஹி ஸ்வவச ஸ்தாபன துராகிரஹைஹி அஜ்ஞானிபிஹி ஜெகன்மோகனாய பிரவர்த்தித்தாக இது அநாதரணீயாகனு ஒரு வரியில போட்டிருந்தார். அஸ்ருத வேதாந்தாகனு சொல்றாரு. வேதா சங்கிரத்துல வேதாந்தத்தை ஒழுங்கா வாசிக்காதவள அவங்க சொல்லியிருந்திருக்காருன்னு சொல்லுவோம். வேதாந்தத்தை ஒழுங்கா வாசிக்காதவள சொல்லியிருந்திருக்கா. ஒருத்தர் மீட்டிங்ல பேசினார், பேசிட்டு தான் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டார். முட்டாள்களுக்கு தான் டவுட் வரும் அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோ. அப்போ ஒருத்தர் வாய் திறக்க மாட்டா, ஏன்னா கேள்வி கேட்டா முட்டாள் அது மாதிரி என்ன பண்ணாருன்னா அசுத வேதாந்தாக ஏவம் வதந்தி அப்படின்ட்டு. இங்க என்ன பண்ணாருன்னா யார் எல்லாம் சொல்றான்னு சொன்னா ஒழுங்கா சுத்தி ஸ்மிருதி இத்திஹாச புராண நியாய சதாச்சார இத்தனை விஷயங்களையும் புரட்டி பார்க்காம இது ஏகதேசத்துல ஒரு ரெண்டு மூணு வாக்கியத்தை மாத்திரம் வச்சுட்டு இன்னைக்கு கூச்சல் போட்டுருக்கா பாருங்க. ரஃபேல் ஏதோ ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டு அதை மட்டும் முடிஞ்சு சொல்லியிருக்கான். அதுல நமக்கு தெரியல உண்மையோ பொய்யோன்னு. ஆனா பிடிச்சிருக்கிறது ஏகதேசத்துல எங்கேயோ ஒரு இன்சிடண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி சொன்னா என்ன ஆகும் கேட்டா சுவவாக்கிய விரோதி டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறா. இங்க போய் கேட்டா இல்ல இல்ல இது வந்து வியாபாரிக சத்தியம் இங்க நாங்க அதை ஒத்துக்கிறோம். அப்ப அங்க கேட்டா இல்ல இல்ல இது பாரமாத்திக சத்தியம் இங்க நாங்க ஒத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா இப்படி இப்ப இப்படி ஒண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி பேச முடியாது. ஒரே வாக்கு பேசணுமா இல்லையா? ஸ்வவாக்கிய விரோதி ஸ்வவசாபன துராகிரகி தம் வச்சனங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக என்ன பண்ற ஏதோ துராகிரகம். ஒருத்தர் சொன்னார் சேஷம் கோபேன போற ஏதன்னார் சொல்லிப்பாரு. ஒரு மீட்டிங்ல பேசணும் போயிட்டு லாஜிக்கலா சொல்லிப்பாரு. ஒருத்தரும் புரிஞ்சுக்கலையா கோவப்பட்டு ஆவேசமா கத்து அதான் கலியில நடக்கும்னு. ஏன்னா கோபமா கத்திரம் வச்சுக்கோ அது உண்மையாடும். திருப்பி திருப்பி உங்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது உண்மையா லோகத்துல. அது மாதிரி சேஷம் கோபையான போயிருந்த மாதிரி என்ன பண்றான போட்டு லாஜிக்கலா போட்டு கஷ்டப்பட்டு புரியாது. கஷ்டம்னா சில கிரந்தங்கள்லாம் அத்வைத கிரந்தங்கள்லாம் புரியவே புரியாது. ஏன்னா அவளுக்கு எல்லாம் தேவையா இருக்கு. ஏன்னா அவ ஸ்தாபனம் பண்ண வேண்டியதை நவ்ய நியாய நியூ டெக்னிக் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமா பட்டு வச்சிருப்பான். அதான் போட்டிருக்காரு துராகிரகி அஜ்ஞானிகி ஜெகன்மோகனாய பிரபத்திதாக ஜெகத்தை மோகிப்பீர்த்துக்காக இவாளா வந்திருக்கா. இது அநாதரணியாக அவள் நம்ம மதிக்க வேண்டியது. அதாவது இந்த அவள் சொல்ற வாதத்துல எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் ஸ்தாபனம் பண்றேன். அத்த இதம் தத்துவம் இங்க பாருங்க. இதுதான் நம்ம சம்பிரதாயம். அசித் வஸ்துனஹ சித் வஸ்துனஹ பரஸ்ய பிரம்மணஹ போக்யத்வேன போக்திருத்வேன ஈஷித்திருத்வேன ஸ்வரூப விவேகம் ஆகு காசன ஸ்ருதியஹ. மூணு விஷயங்கள் இருக்கு. அசித் வஸ்து சித் வஸ்து பரபிரம்மம். இந்த மூணு என்ன கேட்டா அச்சித் வந்து போக்யமா இருக்கு. அச்சித் போக்யமா இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அச்சித் வஸ்து தான். நாமன சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா சாப்பிடுறோம். சாப்பிடுறது என்ன ஆக்சுவலா க்ஷேத்திரம் தான். இந்த சரீரத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோமா இது க்ஷேத்திரம் தான். அப்ப இந்த சரீரத்துல இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே க்ஷேத்திரம் தான். அப்ப க்ஷேத்திர இந்த அனுபவம் யாருக்கு போறது? ஆத்மாக்கு போறது. அங்கதான் சாங்கியன் முகந்துடுறா. சாங்கியம் என்ன சொல்றா அனுபவமும் அதுக்கே போறது அப்படிங்கிற அது ஒத்துக்க முடியாது. கட்டில் தான் போட்டு வச்சிருக்கு. இதுக்குறாங்க கேட்டா கட்டிலே என்ஜாய் பண்ணுங்க. கட்டில என்ஜாய் பண்ண முடியும் கட்டில பண்ண முடியும். அப்ப யாரோ ஒருத்தர் படுத்துக்கணும் அதுல. அப்ப அது மாதிரி ஜீவாத்மா எப்படி இருக்காங்க கேட்டா போக்தாவா இருக்கா. இது ரெண்டுத்தையும் ஈஷிதாவா பகவான் இருக்கா. இப்படி ஸ்ருதியெல்லாம் சொல்றது. எந்த ஸ்ருதி? அஸ்மான் மாயி சஜதே விஸ்வமேதத் தஸ்மின் சான்யோ மாயையா தன்னிருத்தா அப்படின்னு ஸ்வேதா உபனிஷத்துல அது இருக்கு. மாயாம் பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம். மாயான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா பிரகிருதி. பிரகிருதிக்கு தான் மாயன் பேர். பிராட்டிய சொல்ற வழக்கம் உண்டு பிரகிருதி. அப்ப மாயினம்னு சொன்னா அப்ப அது மகேஸ்வரன். இல்ல மகேஸ்வரன்னா எம்பெருமான குறிக்கிறது, பெருமாளை குறிக்கிறது. லோகத்துல மகேஸ்வரன் சொன்னா வேற தேவத்தை குறிக்கிற வழக்கு இருக்கு. ஆனா அதுல மகேஸ்வரன் சொன்னா அது பகவானை குறிக்கிறது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானம் க்ஷராத்மானம் வீஷதே க்ஷராத்மானம் வீஷதே தேவ ஏகா. எம்பெருமான ஒத்தனா இருந்தது. க்ஷரம் என்ன ஆத்மா என்ன ரெண்டுத்தையும் ஈஷத்தேன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்றான் நிர்வாகம் செய்கிறான் அவன் தான். யாருன்னு கேட்டா ஹரஹான்னு அவனுக்கு பெயர். அவன் தேவன் பெயர். இப்ப ஹரஹானா இப்போ மறுபடியும் வந்து சிவன் கிடையாது. அதுக்கு போடுறார் அமிர்தாட்சரம் ஹரஹா இது போக்தா நிர்திஷ்யதே பிரதானம் போக்யத்வேன ஹரதி இது ஹரஹா. போக்யத்வேன ஹரதி பிரதானம்னா பிரகிருத்தியை வந்து போக்கிய ரூபமா வைத்துக் கொள்றதுனால ஹரஹான்ற பெயரானது வருதே ஒழிய இந்த அது வந்து குறிக்கல. அந்த ஆச்சரியமா இருக்கு. ச காரணம் க கர்ணாதிபாதிபோ நச்சாசிய கச்சித் ஜரிதா நச்சாதிபகன்னு மறு இந்த ஸ்வேதாஷ்டக உபநிஷத் சொல்றது. ச காரணம், அவன் தான் காரணம், அவனுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் காரணம் சொல்லிட்டே போறோம் வச்சுக்கோங்க, அப்ப கரண்ட்டுக்கு ரிக்ரெஷன் இன்ஃபீரியர் ஒரு இது இருக்கு, ஆட் இன்ஃபீரியர் ஒரு இது இருக்கு, பேர் வந்து பேசு ஒரு டேர்ம் இருக்கு இங்கிலீஷ் இல்லாது மறுபடியும் போயிட்டே இருக்கு. இப்ப சாங்கியன் என்ன சொல்றான் அப்படின்னா, மூல பிரகிருத்தியை ஒத்துக்கணும் அப்படிங்கிறான். மூல பிரகிருத்தியை ஒத்துக்காடு என்ன ஆகும்னா, மறுபடியும் இந்த மூல பிரகிருதிக்கு இன்னொன்று காரணம், அதுக்கு இன்னொன்று காரணம், அதுக்கு இன்னொன்று காரணம்னு போயிட்டே இருக்கணும். அப்படி இந்த ஆட்டத்துக்கு முடியவே கிடையாது. அதனால எங்கேயோ நம்ம ஒரு விஷயத்த காரணம் இல்லாம இருக்க ஒத்துக்கணும். இப்ப சயின்ஸுக்கு அதே தான் வேலை, வேற வழி கிடையாது. இப்ப பிக் பேங் தெரியும் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு சென்டர்ல எப்பயுமே இருந்துருக்குன்னு சொல்றான் அவனும். ஏன்னா எதுவுமே இல்லாம எங்கேயும் வர முடியும் ஒண்ணு. அப்ப ஒரு வஸ்து கான்ஸ்டன்டா இருந்துருக்கு, அந்த வஸ்துவே எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த அந்த வஸ்துவே கண்டென்ஸ் ஆகுது சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே லாஜிக்கலா திங்க் பண்ணச்சு, கண்டிப்பா ஏதோ ஒரு வஸ்துவை வந்து காரணம் இல்லாம எப்படி இருக்குன்னு ஒத்துட்டுதான் ஆகணும். அது இந்த இடத்துல ஈஸ்வரன், ஏன்னா நம்ம அப்படி ஒத்துக்கல, சுத்தி சொல்றதாலே ஒத்துக்கலாம். நம்ம சுத்தியே சொல்றது அப்படி, காரணம் கருணாதிபாதிபோ நச்சாத்திய கச்சித் ஜனிதா நச்சாதிபக பிரதான கஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷ அப்படின்னு திருப்பி உபநிஷத் சொல்றது. பிரதான கஷேத்ரஜ்ஞ பதிஹி, பிரகிருதிக்கும் கஷேத்ரஜ்ஞனுக்கும் பதியா அவன் இருக்கான். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம்னு உபநிஷத் சொல்றது. ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈஷன் ஈஷவுன்னு, ஈஷன ஈஷவுன்னு சொல்றது, இதுவும் உபநிஷத் சொல்றது. ஞ அஜ்ஞ ரெண்டு பேர் இருக்கா, அஜ்ஞன இருக்கல பிரகிருதி, ரெண்டு விஷயங்கள் ஈஷ தவ்யம்னா ஆளப்பட வேண்டியவை, ஒன்னு ஆள்பவன் அது எம்பெருமான். நித்தியோ நித்தியானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான்னு எம்பெருமான சொல்றது. அவன் என்ன இருக்கான்னா, நித்தியானாம் நித்திய, நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துகள் நித்தியனா இருக்கான், அப்புறம் சேத்தனங்களுக்கு கூட சேத்தனா இருக்கான், அனைத்து விதமான எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறான்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் இப்படி சொல்றதுனாலேயே ஈஸ்வரன் ஒருத்தம் இருக்கான்றது சித்தமா இருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரம்ச்ச மத்வா, மறுபடியும் உபநிஷத்தோட இதை காட்டுற, போக்தா போக்யம் பிரேரிதாரம் பிதகாத்மா பிரேரிதாரம் ச மத்வா ஜுஷ்ட ததேனாமிருதமேதி அப்படின்னு சில ஸ்ருதி வாக்கியங்கள். தயோஹோ அந்யஹ பிப்பலம் ஸ்பாது அத்தி அனஷ்டன்னு அந்யஹ அந்யோ விஷாகசீதி அப்படின்னு முன்னுக்கு சொல்றது. என்ன சொல்றதுன்னா, ரெண்டு பட்சிகள் உதாரணம் சொல்றது, புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லும். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே சரீரத்தில் இருக்குன்னு சொன்னா, இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு விருட்சத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு, ஒரு கிளையில ஒரு பட்சியானது அதுல இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு இருக்கு, இன்னொன்னு அதை சாப்பிடாம வெறும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜீவாத்மா அந்த சாப்பிடுற பட்சி, அந்த மரம் தான் தன்னுடைய சரீரம், அதுல இருக்கக்கூடிய பழங்கள் தான் கர்ம பழங்கள். அப்ப எப்படி ஒரு பறவையானது அந்த சரீரத்துல இருந்துட்டு அந்த சரீரத்தால ஏற்படக்கூடிய கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு இருக்கு, ஆனா இன்னொன்னு வெறும பார்த்துட்டே இருக்கு, அதான் பரமாத்மா. உதாரணம் சொல்றது, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வி பிரஜா சுஜமா சுஜமானாம் சுரூபாக அஜோஹ்யேகோ யுஷமானோ அனுஷேத்தே ஜஹாத்தியேனாம் புக்த போகாமஜோ புக்த போகாம் அஜஹ அந்யஹன்னு மேல்கொண்ட வாக்கியங்கள் இருக்கு. கௌஹு அனாத்யந்தவதி சா ஜனித்ரி பூதபாவினி சமானே விக்ஷே புருஷோ நிமக்னோ அனீஷையா சோசதி முக்கியமான ஜுஷ்டம் யதா பஷ்யதி அந்யம் ஈஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகான்னு. இதெல்லாம் நம்ம அந்த வாக்கியங்களுக்கு உண்டான வியாக்கணம் வச்சுன்னு பார்க்கணும். இப்ப சதிக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இதெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய இதுக்காக ஒரு எவிடன்ஸ்க்காக இந்த ஸ்ருதிகள்லாம் எடுத்து காட்டுறார். அத்ராபி அகங்கார அத்ராபி கீதையிலே சொல்ல போறார், அகங்காரம் இத்தீயம் மே பின்னோ பிரகிருதி அஷ்டதா அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதி வித்தி மேபராம் ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரிதே ஜெகத்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏதாவது அத்தியாயத்துல அகங்காரம் இது இயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதான்னு எட்டு விதமா கிரியேஷன் இருக்கு, பிரகிருத்தியானது எட்டு விதமா இருக்கு, அதை காட்டிலும் ஒரு பராம் பிரகிருதி இருக்கு அப்படின்னு ஜீவாத்மாவாக அதில் குறிப்பிடுறார். நான் தான் தரிக்கிறேன்னு சொல்றார். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம் கல்பக்ஷய குணஸ்தானே கல்பாது புதுஜாமிகம் பிளையேற்றும் போது எல்லாம் என்ன அடையிறது, சிருஷ்டியின் முதலத்துக்கு நான் வெள்ள விடுறேன்னு சொல்றது. பிரகிருத்தின் சுவாம் அவஷ்டத்திய விசிருஜாமி புனஃபுனக பூத கிராமம் இமம் கிருத்தம் அவசம் பிரகிருதி வசாத்து, எல்லாத்தையும் என்ன பண்றேன் நான் எல்லாத்தையும் விடுறேன். துவாம் பிரகிருதம் அவஷ்டபிய, என்னுடைய தன்மையை விடாமையே நான் பண்றேன், எல்லாத்தையும் ஒரு எல்லா பிறப்புக்கும் காரணமா இருக்குன்னு காரணமா இருக்கு. மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனான் என கௌத்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. சாங்கி என்ன சொல்றான், பிரகிருதி தானே இயங்குறதுன்றான், பிரகிருதி இயக்கிறதுக்கு வேற சக்தியும் தேவையில்லை, பிரகிருதிக்கே சக்தி இருக்குன்னு சொல்றான். ஆனா பகவான் சொல்றார், மயாத்தியக்ஷேன பிரகிருதி, என்னுடைய அத்தியக்ஷத்தினாலதான் பிரகிருதியானது சூயதே, அது பிறப்பிக்கிறதுன்னு சொல்றான். பிரகிருதி புருஷம் செய்வ வித்யா வித்தி அநாதி உபாவதி, பிரகிருதியும் அநாதி புருஷனும் அநாதி, எப்பவுமே இருந்துருக்கு. பகவானே கூட படைக்கல, ஆக்சுவலா அதான் சுவாரஸ்யம், பகவானே பிரகிருதியை படைக்கல, பகவான் ஜீவாத்மா படைக்கல, அவர்களோட சேர்க்கையை தான் உண்டு பண்றான். இந்த ரெண்டுமே எப்பயும் பகவானோட சேர்ந்து அநாதி இருந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் பிரமாண ஸ்ருதி தான், லாஜிக்கலா கேள்வி கேட்க முடியாது, ஸ்ருதி சொல்றது, பகவானே சொல்றான். அத எப்பயுமே மூணும் இருந்துட்டே இருக்கு, மூணுக்கும் அழிவும் கிடையாது. ஆனா பிரகிருதி எப்பயும் மாறிட்டே இருக்கும், பகவான் எப்பயும் மாறாமே இருப்பான். ஜீவாத்மா ரெண்டு கட்டம்தான் இருக்கான், சொரூபத்துல அவனுக்கு மாற்றம் கிடையாது, சுபாவத்துல மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கான் பிரகிருதி சம்பந்தத்தினால. அப்படின்னு சொல்ற, மம யோனி மகத் பிரம்ம சஸ்தின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. பதினாலுல சொல்ல போற, மம யோனி மகத் பிரம்ம, எல்லாத்தையும் என்னோட யோனி தான் உண்டு பண்றேன் அப்படின்னு அங்க சொல்ல போற பின்னாடி. கிருஷ்ண ஜெகத் யோனி பூதம் மகத் பிரம்ம மதியம் பிரகிருத்தியாக்கியம் பூத சூக்மம் அசித்தஸ்து யத்து தஸ்மின் சேத்தனாக்கியம் கர்ப்பம் சம்யோஜயாமி. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஹியூமன் பர்த்லாம் பார்க்கறோம், ஹியூமன் பர்த்லாம் பார்க்கச்சு அச்சேத்தனமான சரீரத்துல ஒரு சேத்தனம் போய் உள்ள பூந்து அது ஒரு சரீரத்தை அடைஞ்சி வெளில ஒரு குழந்தையா வருது இல்லையா, அது மாதிரி இந்த பிரகிருத்திய நான் வந்து ஒரு யோனியா வச்சுட்டு தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சொல்லச்சு. இந்த சேத்தனை ஒரு ஒரு பிரகிருதிக்குள்ளேயும் நான் விடுற விட்டவன் என்னாலும் ஒரு சரீரத்தை எடுத்து நான் அவன் எங்கிட்டு இருக்கான்னு இங்க தாத்பரியமா இருக்கு. சேத்தனாக்கியம் கர்ப்பம் சம்யோஜியாமி, அப்ப ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு சேத்தனை நான் விடுறேன்னு சொல்லச்சு. சுவாரஸ்யமான விஷயம் படுத்துட்டு இருக்கிறோம் அப்ப யாரோ ஒருத்தர் இயக்கடா சரீரத்தை, சரீரத்தை இயக்கறதுன்னு சொன்னா பிசிக்கலா வெளியே யாரும் தூக்கல, உள்ளுக்குள்ளேன்னு ஒரு போர்ஸ் சரீரத்தை இருந்து இயக்க வைக்கிறது, அதான் சங்கல்பம். நமக்கு தெரியல, நம்ம உள்ளுக்குள்ள என்ன பண்றோம், சரீரத்தை நியமிக்கிறோம். சில சமயம் சரீரம் நியமிக்கிறது, அதான் மோஸ்ட்லி நடக்கிறது. சில சமயம் நியமிக்க முடியாம இருக்கும், பயங்கர தூக்கம் வருது, நம்ம கண்ட்ரோல்ல சரீரம் இல்லை, தொப்புறம் எங்கேயோ படுத்து தூங்கிடுறோம். அப்ப நம்மளோட சங்கல்பமானது ரொம்ப ரொம்ப அல்ப சங்கல்பமா இருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த சக்தி கொடுத்துருக்கான் பகவான் சரீரத்தை நியமிக்கிறதுக்கு இல்லையா, ஓடுனா ஓடுறது நின்னு நடிக்கிறது. அப்ப ஏஜ் ஆகாக அதுவும் முடியல, அதுவும் பார்த்தோம்னா இருக்கும், ஏஜ் ஆகாக நம்ம சக்தி குறைஞ்சிடும், சங்கல்பம் குறைஞ்சிடுறது. ஏன்னா சரீரம் கண்ட்ரோல் விட்டு போயிட்டு இருக்கு. குழந்தையா இருக்கச்சே பாருங்க, அதுக்கு தெரியறது ஆனா பண்ண முடியல, அப்ப அழகிறது, சங்கல்பம் இருக்கு அதை இயக்க முடியல, சரீரம் அப்போ இதுவா இல்லை. அது மாதிரி பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா சிருஷ்டியும் நடக்கும், இந்த சிருஷ்டி எல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னா சரி, அந்த பவர்னாலேயே எல்லா எல்லா ப்ராசஸும் ஆரம்பிக்கிறது. ஸ்ருதோமபி பூத சூக்ஷ்மம் பிரம்ம இது நிர்திஷ்டம் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் ச ஜாயதுன்னு முண்டகோபநிஷத்தில் சொல்றது. அப்படி பூத சூக்ஷ்மம் பிரம்ம இது நிர்திஷ்டம் ஸ்ருதோமபி, ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் ச ஜாயதே. இந்த பிரம்மமே என்னாருந்து கேட்டா வெவ்வேறு விதமா மாற்றத்தடையது, அன்னம் ச ஜாயதேன்னு ஸ்ருதி சொல்றது. ஏவம் தௌத்ரு போக்ய ரூபேன அவசிதையோகோ சர்வாவஸ்தாவசிதையோகோ சிதச்சிதோகோ பரமபுருஷ சரீரத்தையா தன் நியாமியத்வேன சதபிரதஸ்திதிம் பரமபுருஷஸ்ய ஆத்மத்வம் ஆகுஹு காசன சுதேஹன்னு மறுபடியும் அந்தர்யாமி பிராமணத்தை கோட் பண்ற. இப்படி இருக்கக்கூடிய போக்தாவா போக்யமா இருக்கக்கூடிய சித்து அச்சித்து, சித்து தான் போக்தா அச்சித்து தான் போக்யம், ரெண்டுமா இருக்கக்கூடிய பரமபுருஷ சரீரத்தையா பரமபுருஷனுக்கு சரீரமா இருந்து தன் நியாமியத்திலேன அவருடைய நியமனத்துல தது அப்ரதஸ்திதிம் பரமபுருஷத்துச்ச ஆத்மத்வம் ஆகும். அப்ரதஸ்திதிம் சொன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். பின்னாடி அடுத்த கொஞ்சம் உதாரணம் கொடுக்குற பாஷகரை கொடுக்குற, பிரிக்க முடியாத சம்பந்தம் யாருக்கு, பகவானுக்கும் சேத்தனுக்கும் அச்சேத்தனத்துக்கும். அப்ப அதுக்கு மறுபடியும் பிருத்திவியாதிஷ்டங்கள் மேற்கொண்டு எல்லா சுத்தி வாக்கியங்கள் சொல்ற. அப்படி சொல்லச்சு என்ன அர்த்தம் கேட்டா கடைசியில பாத்திரலாம், எஸ் மிருத்யு சரீரம் யோ மிருத்யம் யோ மிருத்யம் அந்தரே சஞ்சரன் எம் மிருத்யு வேத இச ஏசு சர்வ பூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணன் சுபாலோபரி சொல்றது. அவன் யாரும் கேட்டா அவன் நாராயணன். சுத்தியானது எல்லா இடத்துலயும் பரபிரம்மனானு சொல்லாது, பொதுவா சொல்லிட்டே வரும் இந்தந்த குணங்கள்லாம் அவனுக்கு இருக்கு, பரமாத்மா ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு வரும். சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணுன்னா அப்படிப்பட்ட பரமாத்மா யாரும் கேட்டா தேவ ஏகோ நாராயணன்னு முடிக்கிறது. அப்ப தெரிஞ்சுக்கிறோம் பகவான் வந்து நாராயணன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அத்த மிருத்தி சப்தேன தமசப்த வாக்கியம் சுத்மாவஸ்தம் அசித் வஸ்து அபிதீயத்தே. மிருத்தியும் சொல்லியிருக்கேன்னு சொன்னா அந்த வாக்கியத்துல மிருத்யுக்கு தமசப்தமா இருக்கக்கூடிய அச்சத்தை குறிக்கிறது. ஏன் அதுக்கு அதான் ஆழ்வார்கள் எவ்வளவு ஞானிகள் பாருங்க, செற்றதன் வயிற்றில் சிறிது பிறந்தால்னு செற்றதுன்னு சொல்றாரு. எதை அச்சித் வஸ்துவ அதான் அந்த மிருத்யு. மிருத்தி சப்தத்தினால அச்சித் வஸ்து, ஏன்னா எப்பயுமே அது மாறிண்டே இருக்கிறதுனால ஸ்திரமா இல்லாததுனால அது இட்ஸ் டெட் மேட்டர் டெட்னு சொல்ற டெட் மேட்டர் அது மாதிரி இருந்துருக்கு. அஸ்யாமே உபனிஷதி அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தமசி லீயத்தே தம பரே தேவே ஏகீபூய திருஷதின்னு அந்த உபனிஷம் சொல்றது. டிசலூஷன் தாசன் சொல்றது அவ்யக்தமானது அக்ஷரத்துல லயத்தடையிறது, அக்ஷரமானது தமசு லயத்தடையிறது, தமசானது எந்தமானுடைய அப்படியே கலந்து கட்டி இருக்காத மாதிரி ஆயிடுறது தனியா. இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்ற, விதைய விதைக்கிறோம் முதல்ல, விதைய என்ன பண்றோம் பூமியில விதைக்கிறோம், விதைச்ச உடனே பார்த்து வச்சுக்கோ எந்த சேஞ்சுமே இல்லை, பூமியோட பூமியா இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஜலம் விட்டனே கொஞ்சம் பருக்க ஆரம்பிக்கும், அப்ப உள்ளுக்குள்ள தளரும். அப்ப அது ஒரு ஸ்டேஜ், அதுக்கடுத்து அதுல முளை வர ஆரம்பிக்கும் அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு பார்த்தா பூமியை பொளந்துட்டு வரும், அதுதான் ஆக்சுவல் சிருஷ்டி. அந்த ஒரு வருதுக்கும் அந்த பேருண்டு, தமஸ்னு ஒரு பேர் இருக்கு, அக்ஷரம் ஒரு பேர் இருக்கு, அவ்யக்தம் ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த விதையா முதல்ல உள்ள போடுறோம் பாருங்க, அந்த விதையானது எப்படி பூமியோட பூமியா இருந்துட்டு இருக்கோ அது மாதிரி இந்த மொத்த பிரகிருத்தியானது சித்த சித்தோட கலந்த பிரகிருத்தியானது எந்தெல்லாம் இடத்துல போய் தனியா இல்லாத மாதிரி சேர்ந்துருக்கு. அதான் தம பரே தேவே ஏகீபூய திஷ்டதி. அப்படி அந்த விதை மாதிரி கலந்து கட்டி இது பூமி இது விதைன்னு தெரியாமே இருந்துட்டு, ஆனா முளை வரைச்சு தெரியுறது. ஏன்னா அது தான் இருக்கேன்றத சொல்லிட்டு அந்த பூமியை பிறந்து அந்த மேல வருதா இல்லையா அப்ப தெரியுது. ஆனா அதுக்கு முந்தைய செய்து தெரியாம இருந்தது. இது வச்சனாத்து அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மான மேல சொல்றது. ஏவம் சர்வாவஸ்தாவஸ்து சிதிசித் வஸ்து சரீரதையா தத் பிரகாரா பரமபுருஷ ஏவ காரியாவஸ்த காரணாவஸ்து ஜெகத் ரூபேன அவஸ்தத இதி இமம் அர்த்தம் ஞாபகித்தும் காச்சல ஸ்ருதயா காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஜெகத சயவ இதி ஆகும். ஓகே, இதுக்கு என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ரெண்டு அவஸ்தைகள் இருக்கு. அவஸ்தன்னு சொன்ன நிலை, நம்ம சொல்ற அவஸ்தை இல்ல, என்ன அவஸ்தன்னு சொன்னமோ அது இல்ல, அவஸ்தன்னு சொன்ன ஸ்டேட் இப்ப நிலை. இப்ப இந்த ஜெகத்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஸ்தித்தியானது காரிய அவஸ்தை எஃபெக்ட். இது இப்ப இந்த எஃபெக்ட்ல எல்லா விஷயங்களும் தனித்தனியா இருந்துருக்கு இல்லையா, நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அனிமல்ஸ் இருக்கு இது இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப பிழைய போது எப்படின்னு கேட்டா நேமன் ஃபார்ம் எல்லாம் எல்லாம் கலந்து கட்டி ஒரே வஸ்துவா இருந்தது. எப்படி இப்ப விதை இருக்கு, விதைக்குள்ள விருட்சம் இருக்கான்னு கேட்டா விதைக்குள்ள அச்சல விருட்சம் இல்ல. இப்ப விதைகளை விட்டுருக்கோம், ஹியூமன் பர்த் எடுத்துக்கோ, என்ன ஒரு இது பாருங்க, என்ன நமக்கு வளர்ந்தாப்புறம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு எல்லாமே. அந்த ஒரு கன்செப்ஷன் ஆஃப் டைம்ல எங்க இருக்கு, ஹார்ட் இருக்கா பிரெயின் இருக்கா, ஒண்ணுமே இல்லையே. ஆனா போக போக எல்லாம் உள்ளுக்குறதுல வருது, வெள்ளி பிக்சாலேயே ஒண்ணும் ஒரு யூனிட் ஃபார்ம் ஆகுது, அந்த யூனிட்டுக்குள்ளேயே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு டெவலப் ஆயிட்டே வருது. இதெல்லாம் எங்க இருந்ததுன்னு கேட்டா அதுலயே இருந்தது. அப்ப காரணமா இருக்கக்கூடிய அவஸ்தையில பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. காரியமா பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கை இருக்கு கால் இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அப்படி குழந்தைய உண்டாங்களே நம்ம. அப்பனா காரியாவஸ்தை நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. இப்ப எல்லாம் வேற வேறன்னு சொல்லிட்டா வச்சிருக்கோம், சம்பந்தத்தை கல்பிக்கணும். அதனால காரண காரியோகம் அபேதா, காரணத்திலிருந்து காரியமானது உண்டாருது, ஆனா காரியமானது சூக்மமா காரணத்துல இருந்துருக்கு. ரெண்டுமே பிரம்மம்தான், சூக்மமான சித்து அச்சித்தோட கலந்தது காரணம் சொல்லப்படுகிற பிரம்மம். ஸ்தூலமா சித்து அச்சித்து, ஸ்தூலம் சொன்னா கிராஸ், இப்ப நேமன் ஃபார்ம் இருக்கு, இப்ப சொல்லப்பட்ட அவஸ்தையில் இருக்கிற பிரம்மம் தான் வந்து காரியமா இருக்கு. ஆக மொத்தம் காஸ் இக்குவல் டு எஃபெக்ட். ஆனா காஸ் என்னன்னா சூக்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம். காரியம் என்ன கேட்டா ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம்னு அது விவகாரம். அதுக்கொண்டு சொல்ற சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அப்பா வந்து குழந்தைக்கு உபதேசம் பண்ண உபனிஷத்துல. பையன் வேத பாடத்திலேக்கு போறா, மொத்தத்தை படிச்சு வந்துட்டான் மேலோட்டமா, ஏன்னா எல்லாம் படிச்சியான்னு கேக்குற, எல்லாம் படிச்சிட்டேங்கிற. அப்ப காரணத்தை தெரிஞ்சிருந்தியான்னு கேக்குறான். எந்த காரணமே தெரியாதுன்னு சொல்றான் அவன். அப்புறம் உங்க வாசலே நடத்தும். அப்ப திருப்பி போய் படிச்சுட்டு வாங்க, இல்ல நீரே சொல்லு எனக்கு இவ்வளவுதான் வந்தாச்சு, இனிமேல்லாம் பாடசாலைக்கு போக முடியாது, ஒன்னும் டேஸ்டே இல்ல சாப்பாடுல, அதனால நான் இங்கேயே வந்துட்டேன்றான். அப்ப சொல்ற சதேவ சௌமி இதமக்கிற மாசித்து, இப்ப பாத்துட்டு இருக்கியே பரிதிருஷ்யமான ஜெகத்து சிருஷ்டிக்கு முன்னாடி சத்தாக மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னவர் அப்படியே விட்டுருக்கலாம். அசதேவ இதமக்கிற மாசித்துன்னு சொன்னாரு, அசத்ததான் முதல்ல இருந்ததுன்னு சொன்னார். மாத்தி மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு, புரியாம இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். சத்துன்னு சொல்லச்சே சொல்லப்பட்ட விஷயம் வேற, அதாவது விவகாரம் பண்ண விஷயம் வேற. அசத்துன்னு சொல்லச்சே ஒண்ணுமே அன்மேனிஃபெஸ்டடா இருந்தது அர்த்தம். இப்ப எப்படி நம்ம அந்த கருவுல எல்லா அங்கமுமே இருக்கு, ஆனா அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, ஆனா குழந்தையா பார்க்கச்சு எல்லாம் மேனிஃபெஸ்டடா இருக்கு. அது மாதிரிதான் அதுக்கு விவகாரம் வச்சு சொல்றாரு. பிரதேஷத வகுத்தியாம் பிரஜாயேதி தத் தேஜோ அஸ்ருஜத, அது சங்கல்பித்தது. சரி பலவாறாக மாறுகிறேன். இப்ப பாரு தனியா உட்காந்து இருக்க, ஆலையில படுத்துட்டு வெறுமை விரல்ல சுத்தின்னு படுத்துட்டு இருக்க, போர் அடிக்கிறது, சிருஷ்டின்னு இதை பண்ணலாம், விளையாட்டை பண்ணலாம்னு சிருஷ்டி தொடங்கட்டும் அப்படின்னு நினைச்சது. உடனே எல்லாம் ஒவ்வொன்றா உண்டாக ஆரம்பிச்சது. இது ஆரம்பிய சன்மூலாக சௌமிய இமா பிரஜாக இமா சர்வாக பிரஜாக தாயசனாக சத்பிரதிஷ்டாக, இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த சத்தை மூலமாக உடையது, அந்த சத்தில் சத்தை இருப்பிடமாக உடையது, அந்த சத்தில் பிரதிஷ்டிதமாக இருக்கின்றதுன்னு அப்பா அனுப்பப்பட்டவர்கள் பிள்ளைக்கு உபதேசம் பண்ற உபதேசத்துல அந்த கான்டெக்ட்ல வரைச்சு. ஐத்ததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதம் சொல்ற. சத்து துவமசிக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம வெறும் தது துவமசி மட்டும் எடுத்துட்டு ஓ அதுவும் நீ ஒண்ணுதான் சொல்லிருக்கும் அப்படி சொல்ல, ஐத்தத ஆத்ம விதம் சர்வம் சொல்ற, எல்லாமே அதே ஆத்மாவாக உடையதுன்னு சொல்லச்சு. அப்ப ரெண்டு விஷயம் இருந்தே ஆகணும் கண்டிப்பா, இருக்கிறது ஒரே விஷயமா இருந்தா அப்ப இந்த விவகாரமே தேவையில்லை. ஆத்மா சரீரம் திருஷ்டாந்தம் தேவையில்லையே. ஆனா சொல்றது ஐத்ததாத்தம் இதம் சர்வம்னு சொல்றது, இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்லச்சு, சர்வம்ன்ற விவகாரமும் தேவையில்லை. எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடலை பார்த்து நிறைய கடன் சொல்றோம்னா ஒரு கடல் தானே சொல்றோம் நம்ம, எவ்வளவு பெருசா இருந்தாலும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கிறதுனால அதுதான் நீ சொல்லச்சு. என் தாத்திரம் கேட்டா அதை ஆத்மாவாக உடையவன் நீ, அதனால நீ அதுவாகவே இருக்கன்னு தாத்பரியமா இருக்கு. ததா சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி சதபோதப்பியத சதபத்தத்தா இதம் சர்ம அசுஜத்தன்னு இதெல்லாம் ஸ்ருதியில வரக்கூடிய வாக்கியங்கள். அது திசையர்னு அர்த்தம் இல்ல, சங்கல்பம் பண்ணிச்சு சரி நிறைய ஆகலாம் சொல்லிட்டு தலை உற்பத்தி பண்ணிட்டு இத்தியாரபிய சத்தியம் சாண்டு சத்தியம் அபவத் அப்படின்னு முடியறது. அத்தாபி சுத்தியந்திர சித்தா சிதச்சிதோகோ பரமபுருஷ ஸ்வரூப விவேகா ஸ்மாரிதா. அங்கேயும் என்னன்னு கேட்டா ஸ்வரூப விவேகம் சொன்னா பகவானுக்கும் சித்து அச்சித்து வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபத்தா பேதம் உண்டு. நம்ம என்ன சொல்றோம், பிரம்மன் வந்து நிச்சயமா சித்து அச்சித்த காட்டுல வேறதான், அதுல சந்தேகமே இல்லை, ஸ்வரூபம் வேறதான். இருந்தாலும் அவைகள் சேர்ந்து ஒன்னா இருக்குன்றதும் ஐக்கியமே தவிர மூன்று விஷயங்கள் கிடையாதுன்னு நம்ம சொல்லல. ஸ்வரூபத்தினால பிரம்மமானது ஜீவாத்மா காட்டுல வேற, ஸ்வரூபத்தினால கண்டிப்பா ஜீவாத்மா ஜெகத்தை காட்டுல வேற, ஸ்வரூபத்தினால கண்டிப்பா பரமாத்மா ஜெகத்தை காட்டுல வேறதான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனாலும் அவைகளுக்குள்ள ஒரு யூனிட்டியை கல்பிக்க முடியும், அதுதான் விசிஷ்ட அத்வைத்தமா இருக்கு. அந்தாகம் விமாஸ்திஸ்ரோ அந்தாகம் விமாஸ்திஸ்ரோ தேவதா அனைன ஜீவேன ஆத்மா அனுப்பிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சாந்தோக்கியமான சொல்றது. இப்ப இந்த மூன்று தேவதைகளுக்குள்ள போது நான் உற்பத்தியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சுத்தி வாக்கியங்கள் இருக்கு. எப்படி இந்த சுஷ்டி போது சங்கல்பமானது இருக்குன்னு சொல்லிட்டு தத் சுஷ்டா ததே வானு பிரவிஷத்து ததன பிரவிஷ்ய சத்யா பவத் விஜயானம் சா விஜயானம் சத்தியம் சாந்தம் ச சத்தியம் அபவத்னு சுத்தி சொல்றது. இதெல்லாம் அந்த அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் எப்படி அனைத்துக்குள்ளே நுழைந்தது, நுழைந்து எல்லாத்துக்கும் ஒரு சத்திய ஒரு இதை கொடுத்ததுன்னு சுற்றி சொல்றது. அனைத்து ஜீவே ஆத்மனா அனுப்பிரவேசித் ஜீவஸ்ய பிரம்மாத்மகத்வம் தத் சத்யப்ரத்யா பவது விஞ்ஞானம் ச விஞ்ஞானம் ச இதி அனைத்து ஐக்கியார்த்தாத் ஆத்மசரீர பாவ நிபந்தனம் இது விஞ்ஞாயதே. அனுப்பிரவேசிய அனுப்பிரவேசன உள் நுழைந்துன்னு அர்த்தம். உள் நுழையிறதுனாலே அப்ப நுழையப்பட வேண்டிய வஸ்து ஒன்று இருக்கு, நுழையிற வஸ்து ஒன்று இருக்கு, தாத்பரியமா இருக்கு. அதனாலதான் அந்த ஆத்ம சரீர பாவமானது கிடைக்கிறது. அப்ப பிரகிருத்தியானது சரீரமா இருந்திருக்கு, எம்மருமா என்ன பண்றாங்க, ஜீவாத்மாவை கொண்டு கூட ஒவ்வொரு பிரகிருதி வஸ்துவிலையும் ஒரு ஜீவாத்மா உண்டு, பகவான் பரமாத்மா அந்தக்கியமா இருந்துருக்கு. இப்படி ஆத்ம சரீர பாவமானது கிடைக்கிறது. ஏவம் பூதம் ஏவ என் நாம ரூப வியாக்கரணம் தத்தேதம் தருகி அவ்யாக்கிருதம் ஆசீத் தன் நாம ரூப அபியாம் நாமரூபாபியாம் ஏவ வியாக்கிரியதே இத்தியத்திர அபியுக்தம் அப்படின்னு நாம ரூப வியாக்கரணம் சொன்னா நேம் அண்ட் ஃபார்ம் டிவிஷன், நேம் அண்ட் ஃபார்ம் டிவிஷன். இந்த கிளேவா இருக்கு பாருங்க, மொத்தமா கிளேவா இருக்கு. ஆனா குழந்தைகள் நினைச்ச என்ன கேட்டா ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேரு ஒரு ஃபார்ம் அது மாதிரி சிருஷ்டியானது ஏற்படுறதுன்னு ஸ்ருதி சொல்றது. அத்த காரியாவஸ்தக கரணாவஸ்தக்ச ஸ்தூல சூக்ஷ்ம சிதிர்ப்பு சரீர பரமபுருஷக ஏவ இது காரணாத் காரியசிய அனன்யத்வேன காரண அவிஞ்ஞானேன காரியசிய ஞாததையா ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சமீகிதம் உபபன்னதரம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு சொன்னா காரணத்தை தெரிஞ்சிருந்தா காரியத்தை தெரிஞ்சுக்கலாம் சொல்றது. ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் பகுதி ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சொல்றது. இப்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட் இப்போ இதுதான் அவங்களால மிஸ்லீட் பண்றது. அங்கங்க இருக்கிறது மொத்தம் பிரம்மம், ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிப்போம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா இந்த சரீராத்ம பாவத்தை வச்சுண்டு காரணம் தான் என்னன்னு கேட்டா சூக்ம சிதச்சித் வஸ்து விசிஷ்ட பிரம்மம் காரணம். காரியம் என்னன்னு கேட்டா வஸ்து விசிஷ்ட பிரம்மம். ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டுமே பிரம்மம் தான், காரணமா இருக்கிறதும் பிரம்மம் தான், காரியமா இருக்கிறதும் பிரம்மம் தான். அப்ப காரணமா இருக்க செய்யவும் பிரம்மமானது சித்த அச்சித்தோட சேர்ந்தே இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சிருந்தோம்னா காரியமா இருக்கிறதும் பார்த்தோம், நிச்சயமா எதுவும் பிரம்மம் தான் தெரியும். வெறும் பிரகிருதி மட்டும் எடுத்துலாம் வச்சுக்கோ, செடி கொடிகள்லாம் இருக்கு, எல்லாம் மண்ணு தானே. நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா பூவா இருக்கிறதும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒரே விஷயத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான். பூ வருது, பழம் வருது, கிளை வருது, இலை வருது, எல்லாம் எங்கே வருது இப்போ, எல்லாம் பூமியிலேருந்து தான் வருது. ஆக மொத்தம் எல்லாம் பிருத்திவியிலேருந்து வரக்கூடிய விஷயம் தானே. அப்ப மண்ணுக்கே அந்த தன்மை இருக்கு, அதுதான் அப்படி எல்லாம் விகாரத்தை அடையிறதுன்னு சொன்னா. அப்ப எது காரணமோ அதை தெரிஞ்சிருந்தோம்னா காரியத்தையும் தெரிஞ்சிருந்த மாதிரி ஆறுதுன்னு சுத்தி சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு விவகாரம் பண்ணாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்ன கேட்டா சூக்மமா இருக்கக்கூடிய சித்து அச்சித்து விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் காரணம். காரியம் என்ன கேட்டா ஸ்தூலமா பிரபஞ்சத்துல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதுக்கு பேர் இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய சிதஜித் விசிஷ்ட பிரம்மம் தான் வந்து காரியமா இருக்குன்னு விவகாரம் பண்ற. அப்பதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சமீகிதம் ஒப்பந்தத்தில் அப்பதான் அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம்ன்றது புரிய வரும் தாத்பரியமா. தவிர வெறும் இருக்கிறது பிரம்மம் மாதிரி தான் சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப இந்த விவகாரமானது புரியாது. ஏன்னா ஏக விஞ்ஞானே சர்வ விஞ்ஞானம் பகுதின்னு சொன்னா வச்சுக்கோங்க, இந்த சிறையை எடுத்துக்கோங்க, பிரம்மம் இருக்கு, மாயை இருக்கு, மாயையோட சேர்ந்த பிரம்மத்தினால ஈஸ்வரன் உண்டாரா ஜீவாத்மா உண்டாரா ஜெகத்து இருக்குன்னு சொல்லிட்டா அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எதனா தெரிஞ்சுக்கலாம் சொன்னா பொருந்தாது. ஏன்னா பிரம்மமானது சத்தியமா இருக்கக்கூடிய வஸ்து அவ சித்தாந்தம் பிரகாரம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப மாற்றம் இல்லாத வஸ்துவை தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, மாறக்கூடிய வஸ்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அதனால இப்படி நம்ம நம்ம சித்தாந்த பிரகாரம் சொன்னாதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஹந்தாஹம் இமாஸ்திரோ தேவதா அனைன ஜீவேன ஆத்மனா அனுப்பவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு பிரம்மத்துடைய சங்கல்பம் அது. லெட் மீ கெட் இன் டு தீஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் தென் கிரியேட் வேரியஸ் சொல்றது பிரம்மம். இது திஸ்ரோ தேவதா இது சர்வம் அச்சித் வஸ்து நிர்திஷ்ய தத்ர ஸ்வாத்மக ஜீவ அனுப்பிரவேசேன நாமரூப வியாக்கரணத்து வச்சனாத் சர்வே வாச்சகாக சப்தாக அச்சித் ஜீவ விசிஷ்ட பரமாத்மனைவ வாச்சகாக இது காரணாவஸ்த பரமாத்ம வாச்சினா சப்தேன காரியவாச்சின சப்தசிய சாமாதிகரணம் முக்கிய விருத்தம். முன்னாடியே பார்த்தோமா தெரியல. சாமானிய கண்ணம் சொன்னா எல்லா எந்த வேர்டு நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்கிறது. ஆக்சுவலா எப்படி இப்போ கை கால எதை பார்த்து சொன்னாலும் இதுக்குள்ள கூடிய ஜீவாத்மாவை குறிக்கிறதோ அது மாதிரி மொத்த விஷயத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா பகவான் இருக்கிறதுனால எத்தனை சொன்னாலும் பிரம்மத்தை தான் குறிக்கும். ஆனா விவகாரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், லிமிட் பண்றோம் அந்த அர்த்தத்தை. இப்ப கையில கட்டி வந்துட்டு ஆபரேட் பண்ணான்னு சொன்னா நம்ம வந்து என்ன ஆபரேட் பண்ணான்னு சொல்றது இல்லையா, நகை சொத்தை எடுத்து அப்படின்னு சொல்றதுக்கே அந்த விவகாரம் என்ன பண்றோம், அங்க லிமிட் பண்றோம். அது நான் சொத்தை ஏடு சொல்றது இல்ல, ஆனா வாஸ்தவத்துல இது நான் தான். இங்க அடிச்சா என்ன அடிக்காம சொல்றேன், கையை அடிக்காதுன்னு சொல்றது இல்லையா. விவகாரம் கையில ஒருத்தர் அடிச்சான்னா என் கையை அடிக்காதுன்னு சொல்றோமா, என்ன ஏண்டா அடிக்காதுன்னு சொல்றோம். அப்போ ஒரு விவகாரம் நகை சொத்தையை எடுத்து என்ன முடிவு வந்துட்டு சொன்னா நான் வந்துட்டு சொல்றது இல்லையா, என் முடிவு வந்துட்டு சொல்றோம். அப்ப நம்மளே விவகாரத்தை என்ன பண்றோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அது மாதிரி மொத்தமே பிரம்மமா, மொத்தமே பிரம்மமா தான் இருக்கு முக்கிய விருத்தியா. நம்ம என்ன பண்றோம் கேட்டா நம்ம விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அர்த்தத்தை. அதான் அந்த வாசக சர்வ வாசகத்துவம் பேர் பிரம்ம பிரம்மத்துக்கு. சூக்ம சித்தஜித் சரீரம் பிரம்ம ஏவ காரணம் இது ஜெகதோ பிரம்ம உபாதானத்தினே அப்படி சங்காதத்திய உபாதானத்தினேன சித்தச்சித்தோகோ பிரம்மனஹா ச சபாவ அகங்கரஹ அபி உபநதரஹ. சரி நிறுத்திக்கலாம், இது வந்து அர்த்த கட்டம், இது ரொம்ப ஹெவியான நடி. இந்த பிரம்மோபாதம் ஜெகத்தோடு நிறுத்திருக்கோம் நம்ம. இந்த அடுத்த இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவ்வளவு ஹெவியா இருக்கா கோலப்படாதீங்க. இதுக்கப்புறம் விரும்ப அந்தந்த சுபாவத்தை சொல்ல போறது. ஆனா இந்த கட்டமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப கீதா வாசிச்சோம் போனோம் இல்லாம சித்தாந்தம் என்ன, அட்லீஸ்ட் டிஃபெண்ட் அவர்சல்ஸ் தெரியும். நம்ம யாரையும் போய் துவேஷிக்க வேண்டாம், நம்ம யாரையும் போய் நம்ம வந்து நான் வேற நீ தான் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து காசம் பொழுதுதான் தான் நம்ம எல்லாம் இருந்தாலும் வழி கிடையாது. அந்த காலத்துல அக்ரஹாரத்தை தான் நம்ம இல்லை, இருந்தாலும் நம்மையா நம்ம சம்பிரதாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா, ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாம் ஒன்றுதான்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா. எல்லாம் வேற வேற தான், ஆனால் ஒன்றா இருக்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு. கவிதாத்ரிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.